ഭഗവത് സത്സമ്പദായം ശ്രീമദ് വേദാന്ത രാമായണ ഇതി നിർവൃതി സർവദ സ്ഥാപയിത്വാം യസ്മിന്ന സത്സമ്പദായം സകല ഉപാദീസം അംസദോന പ്രവിഷ്ടഃ ശ്രീമദ് ശ്രീവാസ രാമായണ മുനി മനകം ദമ്പതേ ദേശികേന്ദ്രം ശ്രീമദേ ശ്രീനിവാസ മഹാദേശികായ നമ അന്ത രീതിയില് திருக்குறந்த தேசிகன் என்பதான வம்சத்தார். அந்த வம்சத்துல வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக நேற்றுக்கு பார்த்தோம். அப்படி முனித்ரேய பரம்பரையில் முதல் ஆச்சாரியனாக வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அடுத்ததாக சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக திருத்தரை பூண்டி ஆண்டவன் என்று அழைப்பதாக இந்த சுவாமி கோபால சுரேர் கோபாலரிய மகாதேசிகன் திருக்குறந்த தேசியன் ஆசிரியத்தவர். அந்த ஆசிரியத்த அவரிடம் ஆசிரித்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பவரிடம் தன்னுடைய அப்படி சந்நியாசத்தை மேற்கொண்டு சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் திருத்தரை பூண்டி என்பதான தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல அவதாரமானவர். அந்த ரீதியில இந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சுவாமியிடம் அப்படி தனக்கு சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு கிரந்த கலட்சம் முழுவதமாக அவரிடம் அன்வைத்துக் கொண்டு அவரிடம் இருக்கிற அந்த வசந்தியான குணானுசந்தானங்களை எல்லாம் அன்வைத்துக் கொண்டு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் வெழுத்தூர் ஆண்டவன் என்பதான இந்த ஆண்டவன் ஒரு ராத்திரம் ஒரு கிராமத்தில் தங்க மாட்டாராம். சன்னியாசிகளுக்கான பொதுவான லட்சணம் என்னன்னா, சன்னியாசிகள்லாம் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்குவது என்பது கூடாது, பொதுவான இலக்கணம் அது. அந்த ரீதியில ஒரு நாள் ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊர்ல அந்த ராத்திரி இன்னைக்கு தங்குறார் அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுவாராம். அந்த மாதிரி தன் ஆயுசு பரியந்தம் வாழ்நாள் ஜீவித காலம் முழுக்க ஒரு கிராமம் தப்பாமல், அது மட்டும் விசேஷம் இல்லை, ஏற்கனவே இருந்த கிராமத்துக்கு திரும்பியும் செல்லக்கூடாது என்கிற ஒரு நியதியும் உண்டு. அந்த வேதாந்த ராமானுஜன் மகாதேசிகன் அந்த மாதிரி அனுஷ்டித்து காண்பித்தார். சந்நியஸ்த இலக்கணத்தை வகுத்து அதுக்கு உண்டான ஸ்திதியை நெறிமுறை தவறாமல் கடைபிடித்தவர் என்பதான ஒரு வசதியான ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனோட சிஷ்யராக இப்படி இந்த திருத்தரப்பூண்டி ஆண்டவன் என்பதாக அடுத்த ஆண்டவன் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த க்ஷேத்திரம், திருத்தரப்பூண்டிங்கிற க்ஷேத்திரம். அப்படி பூர்வாச்சாரியர் எப்படி எழுதியிருந்தாரோ அந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் வழுத்தூர் சுவாமி, அந்த பொதுவாக ஆச்சாரியின் திருநாமத்தை வாழி திருநாமமாகவோ அல்லது சரணம் பற்றுகிறேன் என்பதாக திருநாமமாகவோதான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர, சாதாரண காலங்களில் அந்த ஊரை இட்டு அழைப்பதே பொதுவான வழக்கமா இருக்கு. ஏன்னா ஆச்சாரியன் நேரடியா முக்கூரசிங்கர் முக்கூரசிங்கர்னு தான் சொல்வார். பாதி பேருக்கு அதுதான் தெரியும், வேதாந்த ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன் தெரியாது. ஆனா இந்த மாதிரி முழு பேர் சொல்லிச்சே பெயர் சொல்லக்கூடாது, கடைசியில நமக சேர்த்துட்டணும், வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நமக அப்படித்தான் சொல்லணும். அந்த சுவாமியும் சொன்னோம், இந்த மொட்டையை அந்த நமக எடுத்துட்டு பேரை சொன்னோம்னா மகா அபச்சாரமாம். ஆச்சாரியின் பேரை நேரடியா சொல்லக்கூடிய தகுதி சிஷியாளுக்கெல்லாம் கிடையாது. அந்த ரீதியில வசதியான பத்ததி எப்படி ஆத்துக்கார பேரை வரைய சொல்லுவது இல்லையோ, எப்படி பொண்டுகள் பேரெல்லாம் வெளியில ஒரு பொது பத்ததியில கூட்டு அழைத்து ஏக வசனத்துல கூட்டு அழைப்பது என்பது பொது இதுல கிடையாது. அதே ரீதியில இப்ப என்னன்னா அது ஒரு சௌலபியமா இருக்கு, அதுல ஒரு ஹாய சேர்த்துக்கிறார், பேர்ல ஒரு பாதியை வெட்டிக்கிறார், அந்த பேரோட தாத்பரியமே இல்லாம போயிடுறது. அந்த பேரோட முழுசா சொன்னா அந்த பேரோட தாத்பரியம் ஒரு நல்ல சுகிருதமான அர்த்தத்தை தரும், அதுல பாதியை எடுத்துட்டா எப்படி பேர் தரும். அந்த ரீதியில இப்ப அதான் பழக்கத்துல வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இதுல இன்னும் போராத குறைக்கு இப்ப இன்னொரு ஃபேஷன் வந்துருத்து ஃபாரின் மாதிரி, எல்லாத்தையும் ஃபாரினை காப்பிடிக்கணுங்கிறதுனால அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வந்து நம்மளை காப்பிடிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் சிஷ்டுவா இருப்போம், இன்னும் மனுஷாரெல்லாம் கட்டின்னு வருதுங்க, இந்த புடவை கட்டிக்காம வரதே கிடையாது. நம்மளான்னு பைஜாமாவில் போட்டுக்கிறோம், இது போட்டுக்கிறோம், விதவிதமா போட்டுக்கிறோம், ஆனா வந்து புடவை இல்லாம வர்றது இல்லை பாத்தீங்களா, அந்த கூட்டம் தான். புடவை ட்ரெடிஷன் 6 இயர்ஸ் மினிமம், 6 இயர்ஸ். இதை கல்யாண நேரத்துலாம் 9 கிஜங்க கூட கட்டின்னு வருதுங்க. அந்த ரீதி அந்த ரீதியில அவெல்லாம் நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி பின்பற்றணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குச்சே, நம்ம அவளோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெரியவாளோட சம்பிரதாய வழி நெறிகள்லாம் என்னன்னு பார்த்து அனுசந்தானம் பண்ணணும். ஆத்துலையும் இப்ப என்னன்னா, பொம்னாட்டி என்ன பண்ணிட்டான்னா, ஹஸ்பண்ட் பேரை கூப்பிட வேண்டியது, ஆத்துக்கார் பேரு, ஆத்துக்கார் பேரை பேரிட்டு கூப்பிடுறது வழக்கம் இல்லை. ஏன்னா அது மூதாதையர்களோட பேர், அதனால நேரடியா கூப்பிட்டா மரியாதையா இருக்காதுங்கிறதுக்காக அந்த பேரை முழுசா கூப்பிடுறது இல்லை. அதனால ஏன்னா வாங்கோ அந்த மாதிரி ரீதிகள்லாம் கூப்பிட்டு இருந்தா, இப்ப என்னடா அதுவும் பேருத்து பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா, கேட்டா நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் விட்டு போயின்னு இருக்குது. இந்த பழக்க வழக்கம் விட்டு போயிருக்கிறதுக்கு புருஷாலோட பொம்னாட்டியை தான் நான் சொல்வேன். ஏன்னா பொம்னாட்டிகள் நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். அதான் ஆண்டாள் சாதிச்சான், ஆண்டாளால் தான் அதை பண்ண முடிஞ்சது. இத்தனை குழந்தைகளை கூட்டிருந்தேன்னா ஆண்டாள் தான் சாதிச்சா அந்த காரியத்தை. அது மாதிரி நீங்களும் நினைச்சேன்னா இந்த காரியத்தை சாதிக்கலாம். குழந்தைகளை என்ன எல்லளவும் தனியா விடக்கூடாது. அது மாதிரி இனிமேலாவது பேர குழந்தைகளாம் பேத்திகளையா நம்ம நன்னா வளர்ப்போம், அந்த ரீதியில இருப்போம்ங்கிற ரீதியில சுவாமியோட திருநாமத்தை நேரம் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு பொது பத்ததி. அந்த ரீதியில இந்த திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் இவருடைய காலத்திலேயே இவரை வந்து இந்த திருநாமம் மீட்டு கூப்பிடுறதுக்கு இவரோட சகாத்தியாய இருந்தவாள்லாம் சொல்லியிருக்காளாம். சுவாமி வந்து ரொம்ப சௌலபியமா, அதனால அது என்ன திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சொல்றது இல்ல, நேரையே சீனிவாசராமராஜ மகாதேசிகன்னே சொல்றத, மகாதேசிகன் தான் வந்துருத்த, பதம் வந்துருத்த அப்படின்னா, அப்படி வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பதான் ஆரம்பிச்சு கொடுக்கறாளாம். அந்த மாதிரி வழுத்தூர் சுவாமின்னு அந்த பெரிய சுவாமிக்கும் இந்த சுவாமிக்கும் திருத்துறைப்பூண்டின்னு அப்படி ஊர் பேரை இட்டு அழைக்கிறது ஒரு பெரிய வழக்கமா அப்படி வச்சிருந்தாலாம் அந்த காலத்துல. அந்த ரீதியில இந்த சுவாமிக்கும் பின்னால ஸ்ரீரங்கேசபதே சமர்ப்பித பதம் சித்தந்த ராமாஞ்சக ஸ்ரீயோகீந்த குருத்தமேனமன சித்தந்த வித்யாத்மனஹ பிராப்த சித்த வதம் சகிக்கும் விதம் ஸ்ரீவாச ராமாஞ்சா ஸ்ரீ ஸ்ரீவாச முனிந்த தேசிக முனின் ஸ்ரீயோ நிதிம் சம்சயே ஸ்ரீரங்கேசபதே சமர்ப்பிதம் சித்தந்த ராமாஞ்சக. அப்படி வழுத்தூர் வேதாந்தராமஸ்வாமி மகாதேசிகன் சுவாமி வழுத்தூர் ஆண்டவன்கிட்டயே பரசமர்ப்பணாதிகள்லாம் பண்ணிண்டு சிறு வயசுலேயே அப்படி விரக்தி நேத்திரனா எழுந்துருளிந்து இந்த சுவாமி திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சன்னதியில கலசேபாதிகள்லாம் முழுவதுமாக பூர்த்தியாக அன்வயித்து அவதாரம் 1800 ஆரம்ப அவதாரமாக இருந்தான். அப்படி 14 வயசுலேயே தன்னோட தகப்பனார்ட்ட முழுதுமாக வேதாந்த ஞானத்தை, கிரந்த ஞானத்தை, சாஸ்திர ஞானத்தை கிரகித்துக் கொண்டாராம். இத்தனையும் கிரகித்துக் கொண்டாராம் 14 வயசுல. அந்த ரீதியில இந்த சுவாமி பின்னால காஞ்சிபுரத்துல இவாளோட முறை உண்டு. என்ன முறைன்னா பகல் தீபத்தியார் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா வெம்பெருமானுக்கு திருவடி பந்தம் எடுத்துன்னு போறது, திருவடி பந்தம் எடுத்துன்னு போறதுங்கிற ஒரு வசந்தியான கைங்கரியம். திருவேந்திபுரம் பார்த்தோம்னா புஷ்ப கைங்கரியம் அப்படின்பா. அந்த ரீதியில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதற்குன்னு ஒரு வழி வழியாக ஒரு குலத்தை நியமிச்சு அப்படி பகத் பாஷ்யக்காரர் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கார். அந்த ரீதியில இவெல்லாம் பகல் தீவெட்டியார் என்பதான இவாளுக்கு திருநாமமா. அந்த ரீதியில எம்பெருமானுக்கு தன்னுடைய இத்தனை மேதாவிலாசம் இருந்தும் அந்த தீவெட்டிக்கு போ கைங்கரித்துக்கு போவாளாம், திருவடி பந்தம்னு சொல்லுவாத. அந்த ரீதியில 20-22 வயசுலயே சுவாமிக்கு சன்னியாஸ்த ஆசை வந்து விரக்தி நேத்திரனா எழுந்து வந்து சன்னியாசம் வாங்கிட்டார். அந்த அவ்வளவு சீக்கிரத்துல அப்படி சன்னியஸ்தரையில சன்னியஸ்த ஆசையில எப்படி இந்த பிரகதி விசேஷத்துல இருக்க எல்லா ஆசைகளும் திறந்தாரோ, திறந்துட்டு அதுக்கு வந்து ஆசை அந்த ஆர்த்த பிரவிற்த்தி என்பதாக இந்த க்ஷணமே எம்பெருமான் திருவடி நிலையை அடையணும்னு சொல்றா இல்லையா, அந்த ரீதியில அவ்வளவு துறையினால இந்த சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன்ட்ட. பின்னால சன்னியாசியோட 100 பொது இலக்கணம்னா ஊருக்குள்ள சஞ்சாரம் பண்ணுவது கிடையாது. இப்பெல்லாம் ஆச்சாரியங்கிற ரீதியில எல்லாரும் அவாத்திலாம் வச்சு நம்ம பொன்னடி சாத்திரத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அவன் ஆரம்ப பத்ததியில முழு சன்னியஸ்தமாவே இருந்து அப்படி ஆண்டு காமிச்சிருக்கான். அந்த ரீதியில ஊருக்கு ஒதுக்குப்புறம் என்பதாக ஸ்ரீரங்கத்துல மேலூர் கரையில காவேரி கொள்ளிடக்கரையில ஆசிரமத்தை வச்சுண்டு அந்த ஆசிரமத்துல குடிசை தான் அது. அந்த குடிசை எதுக்கு? அந்த குடிசைன்னா மேலேந்து அந்த சூரிய ரஜஸ் மேல படக்கூடாது, அந்த தேஜஸ் நம்ம மேல படக்கூடாதுங்கிற ஒரு ஸ்திதிக்கு தான், அந்த ஸ்திதிக்கு தான் அதை வச்சிருந்தாலே தவிர அதனால மத்த உபயோகம் கிடையாதான். என்னன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் திறந்திருக்கும், மேல கொட்டா இருக்கும், அதுலதான் படுத்துருந்தான், அதுலதான் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் இருந்திருக்கா. மழை உண்டு, குளிர் உண்டு, பனி உண்டு என்பதாக எல்லா அந்த கால விசேஷங்களும் உண்டு, எல்லா பருவங்களுக்கும் அப்படி அவள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விரக்தியான விரக்தி பூர்வமாக இருந்த ஒரு ஸ்திதி. அதோட இல்லாம சுவாமி பிட்சைக்கு ஏழுவர். பிட்சைக்கு எப்படி ஏழுவார்னா எப்படி எம்பெருமானார் அந்த வீதி உத்தர வீதியை பிரசனம் பண்ணி சித்திர வீதியை பிரசனம் பண்ணி திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி எப்படி இந்த பிட்சையை கிரகிக்கிறதுக்காக அப்படி அனுசந்தானம் பண்ணுவாரோ அதே ரீதியில இவரும் பிட்சை வாங்கறதுக்காக அப்படி வீதியில வரவாராம். வீதியில வரைச்சே யார் சோத்ரியாலா இருக்காளோ அந்த மாதிரி ஒரு ஒரு 5-6 ஆண் தான் அந்த மாதிரி ரீதியில இருக்குமா, அக்னி நித்திய அக்னிஹோத்திரியாகவும் இருக்க வேண்டும் அவர்கள். அந்த ஆத்துலதான் அந்த பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். ஏன்னா அதை வந்து அந்த அக்னிக்கு பலி கொடுத்து யார் அந்த கிரம ரீதியாக அக்னிக்கு பலி கொடுத்து அந்த பிரசாதத்தை வச்சுட்டு இருக்காளோ அவள்கிட்ட தான் அந்த வந்து அவ வந்து ஒரு 3 பலிய செய்ப்பா. 3 பலி, ஒன்னு வந்து பூதகணங்களுக்காக, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் சன்னியாசிகள் இவர்களுக்காக, இதுக்கு நடுவில் இன்னொன்னு வரும் அந்த மாதிரி அந்த கிரகஸ்தாளுக்காகங்கிறத அதை தான் அவா போட்டு பூஜிப்பான். தான் பூஜிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அன்னம் இருக்கும். இந்த ரீதியில 3 விதமான அன்னம். இந்த 3 விதமான அன்னத்துல சன்னியாசி சன்னியாசிக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறத என்ன பண்ணுவானா முன்னாடியே ஒரு பெரிய உருண்டை எடுத்து பண்ணி வச்சிருவா. அந்த உருண்டை அந்த உருண்டையிலேருந்து இதை எடுத்து 3 பலி சேர்த்துருவா. திருப்பி அதை அந்த சன்னியஸ்தில சேர்த்து வச்சுப்பா. இல்லாட்டி பிரம்மச்சாரி, இது இந்த சன்னியஸ்தும் பிரம்மச்சாரியும் ஒண்ணுதான். பிரம்மச்சாரியும் அந்த காலத்துல பிட்சை எடுத்து தான் வாங்கணும். அதனால அந்த காலத்துல பிட்சைக்கு யாரோ ஒருத்தர் வருவாளாம் அவசியம், சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ யாரோ ஒருத்தர் அவசியம் வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி பிட்சை சாதிக்கிறது வழக்கம் உண்டு. இந்த சுவாமியோட விரக்தி 20 திருநட்சத்திரத்திலே அதுதான் நம்ம யோசனை பண்ணணும். சாதாரண 70-80 வயசுக்குன்னா நமக்கு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு அப்படிங்கச்சே துறை வருதுங்கிறது சர்வசாதாரணம். 20 திருநட்சத்துக்கு வெறும் சாதத்தையே அன்னமாக அப்படி சுவாமி புஜிப்பாராம். அந்த ரீதியில சுவாமி மெலிந்து மெலிந்து வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவானா அதுல ஆஜ்யத்தை கொஞ்சம் நிறைய சேர்ப்பாலாம். நெய்யை நிறைய சேர்த்தா கொஞ்சம் நெய் போஷாக்கு கிடைக்குமே, தரிக்க முடியும். ஏன்னா நெய் பசிக்காது, லேசில பசிக்காது. ஐயோ பாவம் சின்ன வயசா இருக்காரு, இப்படி விரக்தியா இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரா நேர கொள்ளிடக்கரைக்கு ஏழுறதான் அந்த சுவாமி பெரியாண்டவன் என்பதாக. இந்த சீனிவாச மகாதேசிகன் என்பவர் என்ன பண்ணார்னா இங்க கொள்ளிடக்கரையில எழுந்துருளி அந்த பீச்ச சிக்கியம்னு ஒரு தட்டு மரத்தட்டு, இந்த மரத்தட்டுலதான் அதை ஏழை பண்டு எடுத்துன்னு வரணும். அதை கொண்டு வந்து நல்லா அலசுவாராம். அப்படியே அதை மூடி கொண்டு வரணும், வெளியே தெரியக்கூடாது. மூடி கொண்டு வந்து அதை பகவதர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் பீட்சை எடுத்துக்கிறதுங்கிறது வழக்கம். அதை நன்னா எடுத்து அந்த காவேரி ஜலத்தை அலசுவாராம். ஏன்னா அதுல வந்து சாத கஞ்சி இருந்துடப்படாது, சாதத்துல சத்தும் இருந்துடப்படாது. அதோட இல்லாம இந்த ஆஜ்யம் வேற நிறைய இருக்கு, இது இருந்தாலும் உடம்புக்கு குணபூர்த்தியே கொடுத்துரும். சத்து அதிகமா இருந்தா குணபூர்த்தியை கொடுக்கும், குணபூர்த்தி கொடுத்தா மற்ற சௌரியங்கள்லாம் தேவைப்படுங்கிறதுக்கு அது நன்னா அலசிட்டு வரலாம். அலசிட்டா சக்கதான் மீந்திருக்கும், அது சக்க மாதிரி இருக்கும் அந்த சாதம், பிரசாதம், வெறும் பிரசாதம். அந்த வெறும் பிரசாதத்தை துளசிய சேர்த்துட்டு அது அங்கேருந்து ரங்கநாதனுக்கு தரிசனிச்சுட்டு தான் ஆராதனம் பண்ற ஒரு சால கிராமத்துக்கு தரிசனிச்சுட்டு அது ஸ்வீகாரம் பண்ணிப்பாராம். இந்த ரீதியில இப்படி அளவுக்கு மீறி சன்னியஸ்தத்துல இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாம வந்துதான். இப்ப ஏற்பட்டுதான் இருக்காரு, இது வந்து ஊருக்காக இருக்காரா நிஜமா இருக்காரான்னு அவளுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துருத்தான். என்ன பண்றது, எங்க பார்த்தாலும் நமக்கு சந்தேகம் தானே முதல்ல வரும், அப்புறம் தானே ஆசிரியக்கலாம். என்ன அந்த ரீதியில என்ன ஆச்சுன்னா இவரை வந்து என்ன பண்ணிருக்கா, ஒரு கோஷ்டி இந்த மாதிரி பிக்ஷை எடுத்துட்டு திருப்பி தன்னுடைய குடிலுக்கு ஏழும் போது கோஷ்டி சேவிச்சிருக்கு பெருசா. சேவிச்சுட்டு ஆஹா சுவாமி, சுவாமி மாதிரி கிடையாது, சுவாமி மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அப்புறம் சுவாமி பின்னாடியே கூட வந்தாலும் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக நேரம் அங்கேருந்து வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், எப்போதும் போல காவேரி கரை அந்த கொள்ளிடக்கரையில போனார். வடதெரு காவேரி என்பதான வசத்திய பெரியவாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ண காவேரி, தெந்தெரு காவேரியா இருந்தாலும் காவேரிங்கிறது தெந்தெரு காவேரி. ஆனாலும் இந்த வடதெரு காவேரி கொள்ளிடம் வந்து வசத்தியானது, ஏன்னா அனுஷ்டாதா அத்தனை பேர் அனுஷ்டானம் பண்ணிருக்கார். அந்த இடத்துலதான் சுவாமி தேசிகனுக்கு சஞ்சயனம் பண்ணியிருக்கா. இங்க அந்த அந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய மண்டபம் எழுப்புவதாக ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கா. இன்னும் தீர்மான அளவுலேயே இருந்துட்டு இருக்கு, அது இன்னும் வடிவெடுக்கணும். சுவாமி தேசிகன் தான் கிருபா பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வசத்தியான அந்த பூமி பூஸ்பர்சம், நம்ம ஆச்சாரியனோட அந்த சாநித்தியம் கிடைச்ச பூஸ்பர்சம், இப்ப வேற யாரும் இந்த இடத்துல காரியெல்லாம் பண்றதில்லை, அவாவா தனியா வச்சுட்டு இருக்கா இடத்த. அதனால அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அந்த இடத்த ஒரு நினைவு சின்னமா மாத்தணும்னு அங்க இருக்க தேசிய ஸ்ரீரங்கத்தில் இருக்க தேசிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசையா வச்சுட்டு இருக்கான். அதுக்குண்டான ஒரு முதல் நடைமுறையை ஆரம்பிச்சிருக்கா, அது பிரவர்த்திச்சு எம்பெருமான் சங்கல்பிக்கணும். அந்த கொள்ளிடக்கரையில இந்த சுவாமி என்ன பண்ண, இந்த கொள்ளிடக்கரை வந்தார், எப்போதும் போல அலசினார், திருப்பி திருத்துவாரை இட்டார், எம்பெருமானுக்கு அப்படி தரிசமிச்சார். அப்புறம் தாராதன பெருமானுக்கு உட்கார்ந்துட்டு ஆராதனை பண்ணி தரிசமிச்சார். தரிசமிச்சுட்டு அதை அப்படியே மீன்களுக்கு இறையா சேர்த்துட்டாராம். என்னன்னா சன்னியாசி பிக்ஷை வாங்கின விட்டு சேவிச்சுட்டா, அந்த சன்னியாசியை சேவிச்சுட்டா அவர் சாப்பிடக்கூடாது. நடுவில் எம்பெருமானுக்கு தலையம்சம் பண்றதுக்கு முன்னாடி யாரும் அதை சேவிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, புஜிக்கிறதுக்கு முன்னாடியும் சேவிக்கக்கூடாது சன்னியாசிய. சன்னியாசிய சேவிச்சு வரிச்சு அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். இப்போ சன்னியாச ஆசிரமங்கிறது இவ்வளோ இடைஞ்சல் உண்டு, நம்ம நினைச்சிருக்கோம் ஐசங்கர் ஆஹா ரொம்ப சௌக்கியமா வரையர், என்ன வாகனத்தில் என்னம்மா இருக்கு, ஹைடெக் வாங்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு. உள்ளுக்குள்ள எல்லாம் போனா அப்படிதான் இருக்கும். உள்ளுக்குள்ள போனா சன்னியாசத்துக்கு உண்டான அவ்வளோ அவஸ்தையும் உண்டு. அவள் மரப்பாத்திரத்தை தான் தொடலாம், இங்கே நம்ம கண்ணெதிர்க்க தெரியறதே தவிர, பகவதாராதனத்துக்காக அந்த பாத்திரத்தை தொடராலே தவிர, மற்றபடி உள்ளுக்குள்ள போனா அவளுக்கு சுதந்திரமா அவளுக்கு வேணுங்கிறது இதே தான், இந்த பாத்திரம் தான், இவ்வளவுதான் உருண்டை உருண்டை பிடிச்ச வச்சுதான் கொடுத்தாங்களோ அவருக்கு ராஜ மரியாதை அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க சன்னியாசிக்கு எந்த பத்ததியோ அதுதான், எப்பேற்பட்ட ராஜமடமா இருந்தாலும் ராஜமடம்ங்கிறது எம்பெருமான ஆராதனை பண்றதுக்கு பொது பத்ததியில ராஜ சன்னியாசி ராஜாக்களோட சபையில கௌரவமா இருக்கிறது தானே தவிர, சந்நியஸ்தத்துல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவ்வளவு அனுஷ்டானம் பண்ணியே தீர வேண்டும். அதனால நம்ம நினைச்சிருப்போம் ரொம்ப சௌக்கியம் பார்ப்பா, ரொம்ப சௌக்கியம் பார்ப்பேன், ஒரு சௌக்கியமும் இல்லைங்க. அந்த ரீதியில இந்த பெருமான் சமர்ப்பிச்சுட்டாரு. அப்பதான் அவ பார்த்தாலாம், ஆஹா சுவாமி இந்த திருநஷ்டத்துல, ஏன்னா பசி என்ன பத்தும் மறந்துடும் சொல்லுவா இல்லையா, இது சின்ன வயசு தானே சாப்பிடுவார் பிரசாதத்தை அப்படின்னு எதிர்பார்த்து இவெல்லாம் கரையில காத்துட்டு இருந்தா. அப்புறம் தான் தெரிஞ்சுதான் என்னன்னா, பெருமாளுக்கு திருவாரணம்ட்டு அது மீன்களுக்கு இறையா போட்டுட்ட, இறையா போட்டுட்டு எம்பெருமான் பார்த்து சேவிச்சிடும், இந்த துளசி திருத்துவாயே இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தீர்த்தத்தை முழுசும் வாங்கி சாப்பிட்டாராம். ஏன்னா தீர்த்தமே ஆகாரங்கிறது வழக்கமும் உண்டு. அந்த ரீதியில் இன்னைக்கு ரங்கன் தான் சங்கல்பிச்சிருக்கான்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை சுவாமி சாப்பிட்டதா கேள்வி. அந்த ரீதியில விரக்தி நேத்திரலாம் சீனிவாச மகாதேசிகன் என்பதாக, இந்த பெரியாண்டவன் என்பதாக ஒரு பெரிய சன்னியாசி. பெரியாண்டவன் என்பதில்ல, இவர்த்து தான் ஆண்டவன்கிற சப்தமே வந்தது. என்னன்னா தஞ்சாவூர் மகாராஜா ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் ஏறியிருந்தார். இதுவரை அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, அவனுக்கு நோவு சாத்தி இருந்தது. அந்த ராஜாவுக்கு நோவு சாத்தி இருந்ததுனால அது என்னமோ தீராத நோய், தீராத நோயினால அவன் ராஜ்ய பரிபாலம் பண்ணமில்ல. அவனோட மந்திரி தான் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருந்தான். அதனால என்ன ஆகும், பொதுவா மந்திரி ராஜ்யத்தை ஆண்டுன்னா அந்த ராஜ குடும்பத்துக்கு கொஞ்சம் கௌரவம் குறைச்செல்லாம் போயின்னு தான் இருக்கும், அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. எல்லாமே இவனே நியந்தாவா வந்து காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். இது ராஜாவுக்கு ரொம்ப தர்மசங்கடமா இருந்தது. ராஜாவும் இள வயசு தான், வயசானவர் கிடையாது, இள வயசு. அதுக்குள்ள யாரையும் நியமிக்க முடியாது, குழந்தைகள்லாம் பிறக்கணும், வம்சம் வரணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அப்பதான் கேள்விப்பட்டார், இந்த மாதிரி சின்ன வயசுலயே பிரம்மச்சாரி வயசுலயே இப்படி சந்நியாசத்தை ஏத்துண்டு ரொம்ப விரக்தி பூர்வமா இருக்கான்னு கேள்விப்பட்டார். இப்ப ஏற்பட்டதான ஒரு மகான சேவிச்சவன் நம்மளோட துர்கதி எல்லாம் போகுமே அப்படிங்கிற ஆசையில என்ன பண்றானா, அங்கேருந்து வரான். ராஜ்யம் சூன்யமாயின் இருக்கு, அவன் இஷ்டத்துக்கு ஆண்டுன்னு இருக்கான். இங்க ரீதியில ஒரு பெரிய படையோட வந்து நிறைய ஆச்சாரியம் சமர்ப்பிப்பதற்காக விதவிதமா கூட உடையா பழங்கள் துணிகள் என்ன வஸ்திரங்கள் என்ன சம்பாவனைகள் பொற்காசுகள் என்ன எல்லாம் கூட கூடையா வருதான். பொற்காசுகள் என்ன எத்தனையோ எல்லாத்தையும் கொண்டு வரான். இந்த ரங்க ராஜ வீதியில கொண்டு வந்து வடக்கு வாசல் தாயார் சந்நிதி வரை அப்படி பிரசனமா எம்பெருமான பிரசனமா வந்து அவர்கிட்ட சமர்ப்பிப்போங்கிறதுக்காக பிரசனமா வரானாம். தாயார் சந்நிதி வாசல்ல வந்த உடனே வந்த சிஷியாலாம் சொல்றா இந்த மாதிரி ராஜா வரான் தேவர் தான் தண்ட சமைக்கிறதுக்கு வரான் அப்படிங்கறத சொன்ன உடனே ஆஹா ராஜா வசதியான ஸ்திதி அவனுக்கு வந்து லக்ஷ்மி ஸ்ரீ இருக்கணும் இந்த சன்னியாசியோட பார்வை படக்கூடாது. நான் சன்னியாசி எனக்கு வந்து அவனுடைய ராஜ்யஸ்ரீயும் என் கண்ணில் படக்கூடாது. நான் சன்னியாசத்தை எடுத்துட்டு இருக்கேன் அதனால அவனை வர சொல்ல வேண்டாம். அங்கேயே எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அங்கேருந்தே சேவிச்சு பிரார்த்தனை பண்ண சொல்றது அப்படின்னு சாதிச்சுட்டாராம். அந்த ரங்க வடக்கு வாசல் கோபுரத்தையே தாயார் சன்னதி வாசல் கோபுரத்தையே நேரம் அங்கேயிருந்து பிரசனம் பண்றான். அதை சாட்சியா வச்சிருந்து இந்த மாதிரி ஆச்சாரியன் அங்கேருந்தே பிரார்த்திக்கிறான் ஆச்சாரியன்ட்ட. இந்த மாதிரி ரொம்ப மோசமான திருஷ்டியில ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அப்படிங்கு பிரார்த்திச்சுக்கிறான். அது அங்க அவருக்கு காதல விழுது. உடனே அங்கேருந்து பிரசாதம் சொல்றார் என்னென்ன எதுவும் பண்ண வேண்டாம் தாயார்ட்ட திருத்துறாயும் தீர்த்தமும் வாங்கிக்கிறது தாயார் சன்னதியில திரும்பி ராஜ்யத்துக்குள்ள கால் வைக்கிறது அதுக்கப்ப எல்லாம் சுகமாகும் அப்படிங்கிற சாதிக்கிறாராம். அதை வந்து சிஷியர்கள்லாம் அப்படி வந்து சொல்றார். சொன்ன உடனே இந்த நிறைய கொண்டு வந்திருக்கேனே ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக அப்படின்னு உன் காரியம் நடந்தால் வந்து சமர்ப்பி இப்ப கொண்டு வந்திருக்கு தாயார்கிட்ட நின்று இருக்க இந்த தாயார் தான் உனக்கு கடாட்சம் பண்ணணும் அந்த தாயாரிடமே எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுடுவோன்னு ரங்கநாயகி சமர்ப்பிக்க சொல்லி ரங்கநாயகி சமர்ப்பிச்சுட்டு இவர் திரும்பி தஞ்சாவூர் போயிருக்கார். தஞ்சாவூர் அரண்மனையில நுழைஞ்சாராம். என்ன அதிசயம் உடம்பு நல்லா சரியா போய் உள்ள நுழைஞ்ச அளவிலேயே உள்ள கால் வச்ச அளவிலேயே சுகிருதமா வந்து அப்படி பச்சை பீதாம்பரத்தோட ஜொலிக்கிற ஸ்திதி கொடுத்தாராம் தாயார். அப்படி எப்படி காஞ்சியில பெருந்தேவி தாயார் பிராமணனுக்கு சுவாமி தேசிகன் கேட்டு அப்படி வருஷிச்சாரோ பிற்காலத்தில் அதே தேசிக பரம்பரையை சேர்ந்த இந்த பெரியாண்டவன் பிரார்த்திச்சுண்டு அந்த இடத்துல சுவாமி தாயார் வந்து ரங்கநாச்சியார் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரே சந்தோஷம் ராஜ்யம் சிதமாயிருத்து திருப்பி வந்து அந்த என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு இந்த மாதிரி இப்படி வசதியான ராஜ்யத்தை காப்பாத்தி கொடுத்து தனக்கும் ஒரு நல்ல ஸ்திதி கொடுத்தாருன்னு சொல்லி இந்த ஆச்சாரன் திருப்பி கொண்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த செல்வம் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் இரண்டு மடங்கு செல்வத்தை யானையிலையும் குதிரையிலையும் கொண்டு வந்தான் அவன் அரசன். அதே ரீதியில திருப்பி வந்திருக்கான். திருப்பி ரங்க வீதியில் பிரசனம் பண்ணணும் சுவாமி சாதிச்சுட்டானான். அவன் இங்க வந்துட்டு இருக்கான் வரவேண்டான்னு தடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி காலசேபத்தை ஒரு அளவுல நிறுத்தி இதுக்கு மேல அவன் இங்க வரவேண்டாம் அப்படின்னு சாதிச்சாச்சான். அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இத்தனை இது ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்ட வஸ்துக்கள் நான் யாரிடம் சமர்ப்பிப்பது தாயார்ட்ட ஏற்கனவே சமர்ப்பிச்சுட்டேன் எனக்கு பாத்தியதை உண்டு இல்லையா ஆச்சாரியனுக்குன்னு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஏன் அந்த பாத்தியதை கிடையாதா அப்படின்னு கேட்கிறானாம் அவன். அப்பதான் ஆச்சாரியன் அனுகிரகம் ஆச்சான். சரி சரி அப்படின்னா இந்த கூட சிஷ்யவர்த்திகள்லாம் இருக்கா இல்லையா இந்த சிஷ்யவர்த்திகளுக்கு இத்தனை கொண்டு வந்த செல்வத்தையும் பிரிச்சு கொடுத்துரும் அப்படின்ட்டாலாம் யார் யார் காலசேபம் கொட்டாலோ அன்னைக்கு யார் யார் சுவாமி ஆசை அப்படி ஆசிரிச்சாலோ அத்தனை பேருக்கும் அவன் கேட்டு கேட்டு கேட்டு பிக்ஷையில யார் யார் எங்கெங்க சாதிக்கிறான்னு கேட்டுட்டு எல்லாரோட கிரகத்துக்கும் அப்படி பரிபூர்ணமா அந்த உபய வீதி ரெண்டு வீதிக்கும் செல்வத்தை கொடுத்தானா அவ்வளவு செல்வமா. குசேலனுக்கு எம்பெருமான் குசேலனுக்கு மட்டும்தான் செல்வத்தை கொடுத்தானா ஞாபகம் இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரத்தை தன்னோட அவதாரத்துல அப்படி ருக்மணி தான் ஒரு கை வாங்கிட்ட உடனே அங்க மகாலட்சுமி கடாட்சம் வந்தது எம்பெருமானோட கடாட்சம் வந்தது எப்படி வந்ததுன்னா அவனுக்கு மட்டுமே வந்தது அவனது மாளிகை கூட கோபுரமாச்சு. இங்க ஸ்திதி பாருங்க பெரியாண்டவன் ஆசிரிச்ச உடனே இவனுக்கு என்னாச்சு பெரியாண்டவனோட அந்த திருவடி வாரத்துல இருந்த அத்தனை பேருக்கும் இவர் தான் துறையா இருந்தார் அது எல்லா எந்த விதமான ஸ்திதியும் வேண்டாம் சுகமும் வேண்டான்னு. ஆனா இவர் ஆசிரிச்ச அத்தனை பேருக்கும் தாயார் அப்படி எப்படி பெருந்தேவி தாயார் கொடுத்தாலோ ஒரு பிராமணனுக்கு பெருந்தேவி தாயார் கொடுத்தார். ஆனா இவர் ரங்க மாதரம் இல்லையா இவன் அப்படியே அத்தனை பேருக்கும் கொடுத்தாலாம் அந்த தெரு ஃபுல்லும் அப்படி ஸ்ரீரங்கமே செழிப்பா இருந்துதான் பிராமணர் குடும்பம்லாம். அந்த ரீதியில அந்த ஸ்திதியில தான் நான் வந்து ரொம்ப ஆசையில கூப்பிட்டானா என்னென்ன உள்ள இருக்கிற ரங்கன் எனக்கு ஆண்டவன் இல்லை சுவாமி தேவரீரே எனக்கு ஆண்டவன். இந்த ஆண்டவன் சப்தம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இந்த பெரியாண்டவன் ஆரம்பிக்கிறது. பெரியாண்டவன் பேரு, ஆனா இவர் இவருக்கு தான் ஆண்டவன் சப்தமே ஆரம்பிக்கிறது. அந்த ரீதியில ஒரு இந்த முனித்ரய பரம்பரையில மகானுபாவராகவும் வைராக்கியத்துல ரொம்ப ஸ்திதியாகவும் இருந்து, இன்றளவும் யார் யார் பிரார்த்திக்கிறாளோ கோரின பலங்களை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய மகானுபாவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரீதியில யார் யாருக்கு எங்கெங்க கஷ்டம் வந்ததோ எல்லா சந்நியஸ்த பரம்பரையிலையும் கஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சது, வராம இல்லை. ஆனா எல்லோருமே அந்த பெரியாண்டவன் திருவடி வாரத்துல ஒரு பிரசனம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த க்ஷணம் பெரியாண்டவன் சம்பிரதாயத்தை நிறைய காப்பாத்தி கொடுத்திருக்கார். இன்றளவும் யாருக்கும் தெரியாது பரகால மடம் என்ன, அகோபல மடம் என்ன, எல்லாம் எந்த எல்லா மடமும் அவர்கிட்ட சம்பந்தம் உண்டு. அந்த ரீதியில அப்படி விரக்தி நேத்திரலாம் எழுந்திருந்து 80 வருஷத்தை எழுந்து கிட்டத்தட்ட 60 வருஷ காலத்துக்கு மேல சந்நியாசத்துல இருந்து அப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணியாச்சு. வசத்தியான மகானுபாவா எழுந்தர். அந்த ரீதியில தபஸ்வி இன்னைக்கும் எந்த சம்பிரதாயங்கிறது கிடையாது. யாராக இருந்தாலும் எப்படி தோரைமான்ல போய் காரக்குறிச்சி ஐஷங்கிட்ட போய் உயரோமோ எப்படி அந்த ரீதியில இன்னைக்கும் பரகால மடத்துல போனா அபிநவ ரங்கநாத மகாதேசிகன், அதுக்கு முன்னாடியும் 36ஆம் மட்டம் தான் சொல்ல ஒரு சுவாமி, இந்த பெரியாண்டவன் போலயே சிறு வயசுலேயே 20 தர்ணத்திலேயே சந்நியாசத்தை ஏத்துக்கொண்டு 80-85 தர்ணத்தை வரை ஏழு பரிபூர்ணமா அலங்கரிச்சாச்சு. மகா தபஸ்வி, அது மாதிரி அவரும் அங்க கோரின பலங்களா இருக்கிறார். அந்த ரீதியில இவெல்லாம் மகானுபாவர்கள ஆச்சாரிய சர்வபௌமன். ஆச்சாரிய சர்வபௌமன் எந்த ரீதியில இருந்தாலும் நம்மளுடைய ஆச்சாரியனை சிரசால் வகித்து நிச்சயம் கொண்டாட வேண்டும். அதே ரீதியில் எல்லோருமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியன்தான். இது மடம் என்ன முனித்திரயம் என்ன அப்படிங்கிற ரீதியில இல்லாமல் எல்லோரும் சகாவா இருந்து ஆச்சாரியனை ஆசிரிக்க வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம். எல்லோருமே தேசிக சம்பிரதாயத்தவர்கள் தான், அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. சுவாமி பாஷ்யக்காரர் இல்லாம சுவாமி தேசிகன் இல்லாம ஒரு சம்பிரதாயம் நிச்சயம் கிடையாது, இதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. ஆனா ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு யார் இந்த ஒரு ஸ்திதியை கொடுத்தாலோ அவளிடம் பற்றுதலோட இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு பொது நெறி, அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. அதுக்காக அடுத்த வாழ்க்கை தலகீழ நின்னாலும் நம்ம ஆச்சாரியன் இல்லையே அப்படிங்கிற தூஷணையும் கூடாது, எள்ளி நகையாடவும் கூடாது. இது நிறைய நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா என்னதான் சொன்னாலும் நம்ம வாய்த்தவரை சொல்லிவிடுவோம், நம்ம மனசுல வேணும்ட்டு வஞ்சனை இருக்காது. வஞ்சனை வேணுங்கிறது அவசியமே கிடையாது, நம்ம சுவாமியே சொல்லுவோம் என்னன்னா அவன் என்ன அவர் அப்படிதான் பண்ணார், அவர் அவர் புள்ள வந்தார் போயிட்டு வந்தார். முக்கூரேஷங்கிட்ட அந்த வாதம் நிறைய உண்டு. ஆனா முக்கூரேஷங்கர் அவருக்கு இன்னா இனியார்ன்னு யாரும் தெரியாது. எவன் எந்த துரும்பு கஷ்டப்பட்டாலும் அவருக்கு மனசு வராது. ராஜகோபுரம் கட்டுற சமயம், ராஜகோபுரத்துல ஒரு சமயம் பணம் நின்று விட்டு போயிருது, சுத்தமா பணமே இல்லை. அப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம். கடைசி கிட்டத்தட்ட கடைசி நிலை முடியறதுக்கு முன்னாடி முன்னிலை 10-11 நிலையில நடந்துட்டு இருக்கு காரியம். எவ்வளவுதான் பணம், கோடி கோடியா போயிட்டு இருக்கு அந்த ஸ்திதி. பணம் எங்கும் புரட்ட முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிமெண்ட் எல்லாம் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைகள். கவர்மெண்ட்லயும் பிரஷர் ஜாஸ்தியா இருந்தது. என்னன்னா அவளுக்கு ஒரே பயம் அந்த மேஸ் ஸ்ட்ரக்சர் இடிஞ்சு விழுந்துரும், மேஸ் ஸ்ட்ரக்சர் இடிஞ்சு விழுந்துரும்னு அவளோட இன்ஜினியர்லாம் சொல்லிட்டான். ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கா. பூர்த்தி பண்ற சமயத்துல எங்கேயான ஒரு இடத்துல நிறுத்தணும்னு தான் அவளுக்கு சித்தமே, அவனுக்கு சித்தமே. ஏன்னா இடிஞ்சு விழுந்துட்டுனா நம்ம பதில் சொல்லுமே, ஓட்டுல நம்ம ஜெயிச்சு வரமாட்டோமே எலெக்ஷன்ல. அந்த சீதான் அவனுக்கு பயம். நான் பண்றது நல்ல காரியமாச்சேங்கிறது பயம் கிடையாது. அதோட இல்லாம ஒரு பொதுவான பத்ததியில மணல் மேல ஒரு அளவுக்கு தான் வெயிட்டை ஏத்த முடியும், அந்த கனத்தை ஏத்த முடியும். கீழே இருக்கிற அந்த அஸ்திவாரம் இருக்கு, திருமங்கை மன்னனால் கட்டப்பட்ட அஸ்திவாரம். ராஜகோபுரம் கட்டணும் துறையோட உட்கார்ந்து ஆசையா அப்படி வெறித்தனமா கட்டினான். என்னமோ அவனுக்கு வந்து கோபுரம் மற்ற கோபுரமா விட்டு போயிருது, அவனால ஏதோ ஸ்தாபிதம் பண்ண முடியல. ஆனால் பிரபாவதாரமாக இங்க ஐசிங்கர் வந்து 44ஆம் பட்டமா வந்து கலியன் என்னென்ன காரியம் பண்ணானோ அத்தனை காரியம் பண்ணது. எல்லளவு சந்தேகமும் இல்லை. எம்பெருமானுக்கா என்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணது. வெக்க கூட படலை சுவாமி, வெக்கப்படாம எல்லாத்தையும் கேட்டார். என் பெருமாளுக்கு வேணும், என் பெருமாளுக்கு வேணும். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான், யாரு தோஷம் வரும் நமக்கெல்லாம். அவள்கிட்ட போய் கொஞ்சம் தான் நாசுக்கா கேட்டுன்னு வாயன் அப்படின்னா கல்யாணம் ஆக வேண்டிய சமாச்சாரம். நாளைக்கு நாளைக்கு பணம் புரட்டி கொடுத்துடலாம், இன்னைக்கு போய் பணத்தை பார்த்துன்னு வரோம் அப்படின்னா இருடைய அதெல்லாம் வேண்டாம், எனக்கே லோன் போட்டிருக்கேன், லோன் வருதா பார்ப்போம். இன்னும் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், நான் சுகா கேட்கறேன். எல்லாத்தையும் நேரம் போய் எப்படி கேட்கணும்னா தெரியல. இவ்வளவு சிரமப்படுவோம் நம்ம குழந்தைக்கு பண்றதுக்கே, நம்ம குழந்தைக்கு பண்றதுக்கே இவ்வளவு சிரமப்படுவோம். ஆனா எம்பெருமானுக்காக அந்த சுவாமி கலியனோட பிரபாவதாரமாக இருந்து அவ்வளவு காரியம் பண்ணியிருக்கார் ஐசிங்கர். அந்த ரீதியில ஆச்சாரியனை என்னைக்குமே சேவிக்கணும். எந்த காரியத்தை கொண்டும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் சன்னியாசியே பழிக்க கூடாது. எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, அது எம்பெருமானோட சிருஷ்டி. அந்த ரீதியில ஏன்னா இந்த சுவாமி, இந்த சுவாமியை பல விதமா வரலாம் சிஷ்ய பண்ணி பார்த்திருக்கா. ஆனா சின்ன வயசுல அந்த துறைய துளி கூட மாத்திக்காம அந்த விரக்தி நேத்திரம் தான் சுவாமி எழுந்தார். அந்த சமயத்துல தான் இவன் பிரார்த்திச்சுந்தான், என்னை ஆண்டவன் உள்ள இருக்கிற ரங்கநாதன் இல்லை, தேவரீரே எனக்கு ஆண்டவன் அந்த சமயத்துல பிரார்த்திச்சுன்னு சேவிச்சுனானான். அந்த ரீதியில அது வரை ஊர் பெயரிட்டு கூட்டிருந்த வழக்கத்தை விட்டுட்டு அப்பதான் ஆண்டவன் இந்த சப்தம் வந்தது. அந்த ரீதியில மேற்கொண்டு நாளை கிரமத்திலையும் மீதி இருக்க ஆச்சாரியை அனுசந்திப்போம் என்பதாக. நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தமுத்போயகுஷம் பாராத்தியம் சோம் சிருதி சித்தமத்யாவேந்தி சுவச்சிஷ்டாயம் சிதம் யா பலாக்கிருத்தமுந்தேம் கோதா தஸ்மை நமவிதம் போ ஏவாஸ்து போயஹ அன்னபயர் புதுவை அன்றாளருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நப்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொடற்கொடியே தொல்பாவை பாடி அல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாலே மணிவண்ணா மாக நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் இளையாய் அருளியலோ ரொம்பவாய் யமுன கரையில எம்பெருமான் கிருஷ்ணனை அழைச்சின்னு போய் நோம்பு நோக்க போறார். அவனை பிரார்த்திச்சிருந்தாச்சு போன பாசுரத்தாலே, அவனும் நானும் வரேன் அவசியம் நோம்ப பூர்த்தி பண்ணித்தரேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த ரீதியில எம்பெருமானை அழைச்சிண்டு மாலையே மணிவண்ணா மாளிகை நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவல கேட்டியல் எம்பெருமான் கேட்கிறான். மாளிகை நீராட்டமா, இது என்ன புதுசா இருக்கு? தையில கொண்டாடுவா, மாசியில கொண்டாடுவா, விசேஷம் விசேஷமா? அந்த ரீதியில இது என்னது, எந்த சாஸ்திரத்திலையும் எந்த பிரமாணத்திலையும் வல்லையே மார்கழி நீராட்டுன்னு புதுசா இருக்கு, என்னடியம்மா இதெல்லாம் பண்றேங்க புதுசா? நோன்பு முடிய போறது இப்படிதான். கிருஷ்ணன் வந்து மாலையே செய்யும் மனாலனை எப்ப பார்த்தாலும் ஒம்பு இழுக்கிறதே அவனுக்கு பழப்பு. அவனுக்கு என்ன பண்றான் கேக்குறானா, இப்ப என்ன விசேஷம் திடீர்னு அப்படிங்கிறானா, இல்லடாப்பா மார்கழி நீராட்டங்கிறது வழக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னு. என்ன வழக்கத்துல இருந்திருக்கு? பெரியவர் மேலையோ செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படி ஏற்கனவே பெரியவாள்லாம் அதை கை கொண்டிருக்கா. அந்த ரீதியில இது தேவர்களுக்கு உஷத்காலம், இந்த உஷத்காலத்துல நோன்பு பண்ண நமக்கு எல்லாம் சிதமா நன்னா கிடைக்கும்னு. ஓஹோ அப்படியா, இது என்னன்னா குழந்தை நன்னா படிச்சுட்டு வரும் ஸ்கூல்ல போயிட்டு எல்கேஜி சேர்த்திருப்போம், அதங்கேருந்து வந்து சொல்லும் ஏபிசிடி வரிசை. அப்படியா சொல்லு, ஏபிசிடி அப்படியா எனக்கு தெரியவே தெரியாதே, டிக்கு அப்புறம் என்னடா வருங்கன்னா அப்படின்னா டிக்கு அப்புறம் இ அப்படிங்க பத்தியா என்ன சொல்லு இ, அப்ப இவன் இழிப்பான் இன்னு இழிப்பான். ஏன்னா என் குழந்தை சொல்லிதே ஏபிசிடி இவனுக்கு தெரியாதுன்னு ஏபிசிடிங்கிறது என்ன தெரியும், அது குழந்தை சொல்றது ஒன் டூ த்ரீ சொல்றது அவ்வளவு அழகா இருக்கு, ஆனா ஒன்னா சொல்றது அவ்வளவு அழகா இருக்கு. உட்காந்து கேட்பான் என்னன்னா ஒன்னும் தெரியாம கேட்பான், அது சொல்லும் இவனுக்கு ஒன்னும் தெரியல போல் இருக்குன்னு நினைச்சுன்னு அது சொல்லும் அது இந்த குழந்தை. ஐயோ ஒன்றும் தெரியலையே, இப்படி நன்னா படிக்க வேண்டாமா, உனக்கு நல்லா படிக்க வச்சு தரலையா உங்க அப்பா எல்லாம் அப்படிங்கிறது, எங்க தாத்தா உன் நல்லா படிக்க வைக்கலையா அப்படிங்கிறது. ஆமாண்டா என்ன படிக்கவே வைக்கல நன்னா, அப்பெல்லாம் நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்பா. அப்படியா சொன்னோன்னு இன்னும் நிறைய சொல்லும். இந்த மழலை மழலை சொல் கேளாதவர் என்னன்னா குழலினது யாழினதுன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பாராம். நிஜமாவே அது வாஸ்தவமே எம்பெருமான் எம்பெருமானோட சிருஷ்டி விசேஷம் என்னன்னா இந்த குழந்தைகள் இவனே இப்படி இருந்தான்னா எம்பெருமான் கிருஷ்ணன் எப்படி இருந்திருப்பான்? அதுதான் விசேஷம். அதனாலதான் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அவளுக்கு தெரியும், எல்லாம் இவன் பண்றதெல்லாம் அழிச்சா அட்டியோங்கிறது தெரியும். இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த கோகுலத்துல இருக்கிறவளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இவன் அழிச்சாட்டியத்துல ஒன்னா நம்பருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதுல ஒரு சுகம், தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அப்படின்னு ஒரு பெரிய விசேஷம் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு, யாக யக்கியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாக யக்கியத்துல பூர்ணியா பண்ணணும், நீதான் சுவாமி பூர்ணாதி போது கூட இருக்கும், கூட சேர்த்தீர்னா குடும்பத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு வாத்தியார் சொல்றார். பெரிய மகானுபவர் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா அவங்க நம்ம ரொம்ப சிஷ்டமா உட்காந்து போ தீத்தா மாட்டிட்டு யார் மேலையும் படாம புதுசா துணியை உடுத்திட்டு அன்னைக்கும் பார்த்து காபி சாப்பிடாம அது கரெக்டா சொல்லிட்டு இருக்கணும். அப்பப்ப அடிக்கடி சொல்லணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி காலங்காத்தால ஒன்னும் வெறும் வயத்தோட வந்து அங்க உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு பூர்ணாதிக்கு சுவாமி சொல்லிட்டாரு, என்ன பூர்ணாதிக்கு இந்த சுவாமி சொல்லிட்டார், தலைய மண்டைய உடைக்கும் தலைவலி. ஏன்னா சாப்பிடலன்னா அந்த டயத்துக்கு சாப்பிடலன்னா தலைவலி வந்துடும், ஹிம்சா வந்துடும். இது சுகிருதம், இந்த சுகிருதத்தை எதுக்கு வேணும், அமிர்தமா வேணுமா என்ன? காபி சாப்பிடலன்னா தலைவலி வருது சுவாமி, காபி சாப்பிட்டா திரும்பி போகுது, இது என்ன வருது? இந்த மாதிரி ஒரு விசேஷம் வேணுமா என்ன? அதையே வச்சுக்கணும், விட்டுடலாமே, பார்த்துக்கோ நிதானமா. இந்த ரீதியில வெறும் தீர்த்தத்தை சாப்பிடலாம். வெண் தீர்த்தம் இருக்கு இல்லையா, வெண் தீர்த்தம் மருந்து, தீர்த்தம் மருந்து. ஆகாரங்கிறது வந்து பசியும் போதுதான் அது தீர்த்தம் ஆகாரம், அதனால தோஷம் கிடையாது. அதனால போனா போறது சந்தியா மன்னாட்டியும் பண்ணாலும் சரி தீர்த்தத்தை சாப்பிட்டுடுங்க, உடம்புக்கு நல்லது. சந்தியாவந்த முன்னாடி பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ஆச்சாரியன் சொன்னாங்கிறதுக்க சாப்பிட பண்ணிட்டு சந்தியாவந்தம் பண்ணாம சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் சொல்றீங்களே, தீர்த்தா மாடிட்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம் முதல்ல. அதுதான் தீர்த்தா மாடிதான் சந்தியா பண்ணணுங்கிற கிரமம் கிடையாது. தீர்த்தா தூங்கி எழுந்துட்டாவே ஒரு சுத்தி, பல் தேய்ச்சா ஒரு சுத்தி. அதனால அதுக்கப்புறம் வந்து சுத்தி பண்றதுக்கு தான் சந்தியாவந்தனமே, இது எல்லளவு சந்தேகமும் வேண்டாம். ஏதோ பெருசா அனுஷ்டானங்கிறது இல்ல, இந்த அனுஷ்டானமே ஆரம்பமே சுத்தி தான் இது. அதனால சுவாமி சொல்லிட்டேன், சந்தியாவந்தா போதும், தீத்தா மாட வேண்டாம் அனாவசியமா. எதுக்கு டெய்லி தீத்தா மாதிரி உடம்பு அழுக்கா போயிருந்துருக்கு கலர் மாறுறது அப்படிங்க வேண்டாம். அந்த ரீதியில அந்த யாக யக்கியத்துக்கு நம்ம எப்படி இருக்கோம், அந்த எவ்வளவு தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டால தலைவடிச்சு போகும், ஒரே தாங்க முடியாது, இம்சையா இருக்கும். ஆனாலும் ஒரு பெரிய சுகுர்தம் கிடைக்க போறது, என் வம்சமே நன்னா இருக்க போறது அப்படிங்கிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? அதுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கிறோமா இல்லையா? அந்த சமயம் ஏதோ சம்பாதிக்க போக வேண்டியதா இருக்கும், ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருப்போம், அவன் வெய்ய கூட வெய்யலாம் ஒரு சமயம், அதெல்லாம் நம்ம பெருசா தெரியுமா என்ன? சாதாரண நாள்ல ஆம்டையாள்னால அந்த டிஃபன் பண்ணி போறதுக்கு நாளி ஆச்சுன்னா ஆபீஸ்ல போய் வச்சானா வந்தவொடனே ராத்திரி என்ன பண்ணுவோம், முதல்ல ரிஜிஸ்டர் பண்றோம், ஏண்டி இப்படி பண்ணிவிட்டியே, காத்தால் நாளி பண்ணிவிட்டியே, என்ன கரெக்டா டயத்துக்கு பண்ண வேண்டாமா, ஏதோ தூங்கி போயிட்டேன் நான் ஒரு நாள், ஆஹா பாரு என்ன வெசுப்பிட்டான், என் மானம் என்ன போறது அப்படின்பாங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல லேட்டா போச்சுன்னா அது போனா போறது, புண்ணியம் வந்தது, அவன் வெய்ய தானே வெய்யறான், வெசுட்டு போறான். இதுதான் தொல்லை இன்ப, நமக்கு இதுவே இப்படி இருக்கு. யசோதைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த கோகுலத்தில் இருந்த வாழ்க்கை அந்த தாய்மார்களுக்கும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணன் ஒவ்வொருத்தையும் இந்த சன்னியபானம் பண்ணியிருக்கான். நம்ம இப்ப பிரார்த்திச்சிருந்தாலும் கிடைக்கும், நம்ம பிரார்த்திச்சுக்கிறது இல்ல, ஏன்னா அவனை கிருஷ்ணன் குழந்தையாவே நினைக்கிறது இல்ல. கண்ணன் என்னும் கருந்தெய்வம், அவனை தெய்வமா தான் நினைச்சிருக்கோம். ஆழ்வார் காட்டினார், ஆழ்வார் குழந்தைய காமிச்சது நம்ம கண்ணில் பண்ணல, ஆழ்வார் காமிச்சது கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படி வந்து நின்னுதுங்கிறான். அந்த கருந்தெய்வமா நினைச்சிருந்தா அவன்கிட்ட போய் இஷ்ட பிராப்தி இப்ப கூட பாக்குறோம். சந்தான கோபாலன், சந்தான கோபாலன் வச்சுட்டா நம்ம வம்சம் நன்னா இருக்கும், வாங்க கொடுங்க என் மயில கரையில் கொடுங்க. அந்த சுவாமி சாதிக்கிறார், இப்பதான் ஆசிரமத்தை சாதிச்சார். ஒரு சுவாமி வந்து இந்த சந்தான கோபாலன் வச்சிருந்தார், சாதிச்சார், கொடுத்த கையில கொடுத்தோடனே எனக்கு சந்தான பாக்கியம் வந்தோடனே ஏன் இவனையே சுவீகாரம் பண்ணிக்க வேண்டியதானே, இவனையே உன் புத்திரனாக சுவீகாரம் பண்ணிக்க வேண்டியதானே, அவ்வளவு ஆசை அவருக்கா இந்த குழந்தை மேல, இந்த குழந்தைய நீயே சுவீகாரம் பண்ணிக்குவேன், அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். யசோதா மாதிரி, யசோதா அப்படிதான் பண்ணுவான், அவன் தெரியல பாவம், யாரும் தான் குழந்தைய தூக்கி கையில் கொடுத்துருவான், ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, வசத்தி என் குழந்தை சாதாரண குழந்தையான நாராயணனே நமக்கே அப்படி வந்து அவதாரமானவனவன், அதனால நீ வச்சுக்கோ, நீ சன்னியபானம் கொடு. லோக மாதாவா இருந்தாலும் யசோதா, ஒவ்வொரு மாதாவும் ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு வசனம் இல்லையா, அந்த வசனத்துப்படி யசோத, ஐயோ இவளும் தாய் தானே, இவளும் தாய் தானே, அந்த இன்பத்தை பருக வேண்டாமா, அவளுக்கும் ஒரு மோட்ச பிராப்தி கிடைக்க வேண்டாமா, சுகிருதம் என்ன ஜென்மாங்கிற சுகிருதம் இருந்தா அந்த கோகுலத்துல வந்து பிறந்திருப்பா. அதனாலதான் பூதகியும் தெரியல அவளுக்கு, ஐயோ பாவம் பூதகியும் தெரியல, அவ கையில கொடுத்த நீயும் சனிய பானும் கூட எந்த க்ஷணம் சொன்னாலும் கெடுதல் நினைக்க வந்த அவளும் தாயாகிட்டான், கிருஷ்ணன் அவளை தாயா ஏத்துட்டான். கிருஷ்ணன் எங்க அம்மா சொல்லிட்டா, எங்க அம்மா சொல்லிட்டா அவர் ராட்சசி இல்ல, சன்னியபானம் பண்ணுவேன் பண்ணா, சன்னியபானம் பண்ணா என்ன ஆச்சு அவனுக்கு, எப்போது யசோதா என்ன பண்ணுவா, நிறைய ஸ்வீட் சாப்பிடுவா, அவளுக்கு நிறைய சக்கரை சாப்பிடுவா, அதனால அவளுக்கு பால் இனிக்குமா, கோகுலத்திலே பால் இனிக்கும். ஏன்னா சக்கரை இல்ல, எம்பெருமானோட வேணுகானம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வளர்ந்த பசுக்கள், அப்பேற்பட்டதான பசுக்கள் வருஷிக்கிற அந்த அமிர்தமான அந்த பால் எப்படி இருக்கும், க்ஷீரம் எப்படி இருக்கும், சக்கரையேவதான் இருக்கும், அதுல சந்தேகமே வேண்டாம், அதுலயே சக்கரை போட்டிருக்கும். சுவாமி தேசியின் சேர்த்த மாதிரி ஸ்ரீரம் சக்கரையேவங்கிற மாதிரி அதுல சக்கரை போட்டேதான் இருக்கும், அதுல அப்படி திதிப்பா இருக்கும் அந்த பால். இப்படியே சாப்பிட்டு பழக்கமானவனுக்கு பூதனை வேற விஷத்தை வேற தடவின்னு வந்திருக்கான். ஏற்கனவே அவன் பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும், லவலேசம் ராட்சசோட பால் எப்படி இருக்க போறது, இதுல வேற விஷத்தை வேற தடவின்னு வந்தான்னா இவன் ஒன்னும் ருச்சியே நன்னா இல்ல, ஐயோ எங்க அம்மா சொல்லிட்டாலே சாப்பிட வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது ருச்சி நன்னா இல்லையே, ஐயோ எங்க அம்மா சொல்லிட்டாலே அப்படின்னு தானா. அப்புறம் தான் திடீர்னு யோசனை வந்துதான், ஆஹா இந்த மனுஷா எல்லாம் என்ன பண்ணா, உசுருன்னா வெள்ள கட்டி, உசுருன்னா வெள்ள கட்டியும்பா, அப்ப உசுரையும் சேர்த்து சாப்பிட்டுல அவள்தான் தோணித்தான், ஆஹா இது நன்னா இருக்கு இந்த யோசனை அப்படின்னு தானா, ஒரே உரி சீரத்தோட சேர்ந்து அவள் உசுரையும் சாப்பிட்டானா எம்பெருமான், அப்படி சௌக்கியமா சாப்பிட்டுருக்கான் எம்பெருமான். அந்த ரீதியில மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் அப்படி கிருஷ்ணன் வந்து சொல்றாளாம். மேலையா செய்வனகள் அவெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காரா, மார்கழி நீராட்டங்கிறது, அதனால நீ வந்து வம்பளப்பு செய்யாம எங்க விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்கிறாளாம். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே, கேக்கறதான் கேட்கணும், சின்னதா கேட்பானே, ஏன் பெருசா கேட்பானே, குழந்தை என்ன பண்ணும், பொம்மை வேணும் பொம்மை வேணும் பொம்மை வேணுங்க, சரி நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லுவோம், அதுக்கு மனசு இல்லை, எத்தையோ வச்சுன்னு இப்படி விளையாண்டு இருக்கோம், சின்ன சின்னதாக இருந்த பொம்மை, சரி குழந்தைக்கு பிடிக்கலையே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேராக பொம்மை கடைக்கு ஐசுன்னு போகலான்னு ஐசு போவோம். ஐசு போய் உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படிம்போம், அது பார்க்கும் முதல்ல உன்னை போய் கை காமிக்கும் இப்படி இந்த பொம்மையை, சரி சொல்லிட்டு அதுதானா அது என்ன ப்ரைஸ் பாரு அப்படிம்மா, இது வந்து 250 ரூபா, 250 தான் பரவாயில்ல பரவாயில்ல பையில பாக்கெட்ல பரிசா இருக்கு அப்படிமா, அதுக்கு பக்கத்துலேயே 1250 ரூபாய்க்கு வச்சிருப்பான், பக்கத்துலேயே ஒன்னா தான் போட்டிருப்பான், இந்த 250 ரூபாய்க்கு பக்கத்துல ஒரு ஒன்ன போட்டான்னா அது 2-3-4 மடங்கு 5 மடங்கு ஆகி போறது, பக்கத்துல வச்சிருப்பான், இது என்ன பெருசா இருக்குன்னு நினைச்சுட்டே இருப்பான், இது வேண்டாம் இது வேணும்னு சின்னது தூக்கி வச்சிருந்தோம், என்ன பண்ண முடியும் குழந்தைகிட்ட போய், அதுலடா பரிசுல பணம் எல்லாம் சொல்ல முடியுமா குழந்தைகிட்ட போய், ஒன்றும் சொல்ல முடியாது, கடைக்காரன்ட்ட தாஜா பண்ணி வேறதான் பொம்மை, இன்னும் ரெண்டு மூணு பொம்மை இருக்கானா, அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றா, இவன் என்ன பண்றா, எம்பெருமான்கிட்ட போனாலா, எம்பெருமான்கிட்ட போனோடனே எங்களுதெல்லாம் கொடுங்கோன்னு கேட்க போக போக, ஏன்னா தோடைய செவிப்புமே பாடகமே எல்லாம் இதெல்லாம் கேட்கணும், வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும், ஏன்னா நோன்பு முடிக்கச்சே மங்களகரமா இருக்கணுமா, அங்க அந்த இடத்துல சாணிதலம் தெளிச்சு அப்படி கோலம்லாம் இட்டு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கோலமும் இடுவான், கோலத்துக்கு நடுவில் உள் பிரகாரம் மஞ்சக்கோடு அந்த மஞ்சள் பொடியில் எடுவா, மஞ்சள் பொடிக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள சேப்பில் அந்த இதனால எடுவா உள்ளுக்குள்ள, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த கோலம் போடுவது எதுக்குன்னா கண்ணு தெரியாத அந்த உயிரினமான எறும்புகள் அரிசியை சாப்பிட்றதுக்கு, எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப உட்காந்துட்டு ஆலமரம் வேப்ப மரம் பில்லா மரமும் தேடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்ப என்ன எறும்பு பிடிச்சி கொண்டு பாடம் பண்ணி சாப்பிட்றான், ஏன்னா எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னு, அப்படி இல்லை கண்ணு தெரியாத எறும்பு, எறும்புக்கு கண்ணு கிடையாது, அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு ஒரு இது மாதிரி இருக்கும் அப்படியே அது ஆஸ்ட்ரேலியா போயின்னு இருக்கும், அதனால அந்த உணர்வுனால அதுக்கு ஒன்னொன்னு தன்னோட வாயிலேருந்து உமிழ்நீர் வரும், இந்த உமிழ்நீர்னால அது போற வர பாதையை கணிச்சுன்னு போகுமா அந்த எறும்புக்கு, அந்த சக்தியை எம்பெருமான் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு ஜீவன் ஆகாரத்தை சாப்பிட்டதுன்னா நமக்கு கண்ணு தெரியும் பெரியவா சொல்லியிருக்கான். அந்த ரீதியை கோலத்தை அரிசி மாவுல தான் போடணும், இப்ப கல்லு மாவுல தவிர போடுறதில்ல, இன்னும் போறாத வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு போடுறோம், இப்ப அதோட இன்னும் சீக்கிரம் வந்துருத்து, ஏன்னா விதவிதமா குழம்பு பண்ணணும் சிக்கர் வந்துருத்து. இல்லைன்னா ஆத்துவாசல ஒரு ஸ்டிக்கர். அப்புறம் ஆ இப்படி சுபீஷமா இருக்கும், சின்ன சின்ன விஷயத்திலேருந்து நமக்கு பெரியவாள் பத்ததி சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாம் தாராள மனசோட நல்லா இருக்கணும் என்பதாக. அன்னதானம் பண்றதுன்னு இப்ப ஒரு பேரு, ஒரு அழைப்ப கூட்டம் எல்லாம் பண்றது என்னன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கிறது இப்படி கொடுக்குறது, அது பேர் அன்னதானம். சதியாரதனே அப்படி இருக்கணும், உட்காந்து வச்சு இந்த இலை நிறைய சாதத்தை போட்டு இலை நிறைய வயிறு ரொம்ப அப்படி இருக்கணும், அதுக்கு பேர் தான் அன்னதானம், அதுக்கு பேர் தான் சதியாரதனை. இப்ப என்னன்னா பிரசாதம் கொடுக்கறதே ஆக்கிட்டா, இப்ப எல்லாம் கோவில போய் பிரசாதம் சாப்பிட்றதே அன்னதானம் ஆகிடுது இப்ப எல்லாம். அந்த ரீதியில மேலையா செய்வன கல் வேண்டுவன கேத்தியல் அப்படின்னு சொன்னா, சொன்னிட்டு விட்டு அப்ப பாக்குறாள் பெருமா சங்கன் சக்கரத்தோட கதாயத்தோட நின்று இருக்கான் கிருஷ்ணன். இப்படி ஏன்னா சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு சொன்னாலும் நான் அதனால சங்கு சக்கர கதா ஜெய நிற்கிறான். பார்த்தா பெருசா ஆசைப்படுவோமே, உன் சங்க கொடு உன் சக்கரத்தை கொடு அப்படிங்கிறாளாம். என்னன்னா ஜாலத்தை எல்லாம் நடுங்க முரல்லுன பாலன்ன வண்ண தொன் பாஞ்ச சன்னியமே, முதல்ல வர்றத இந்த வல்லவலையன்னு இருக்கிற இந்த சங்கம்தான் கண்ணில் அம்புறதான் அப்படி அவளுக்கு. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனே பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சின்னத்தை முதல்ல கொடுன்னு கேட்கிறா. அந்த பாஞ்ச சின்னத்துக்கு யார் யாருன்னு லிஸ்ட்ல நிக்கிறான்னா அர்ஜுனன், அடுத்தது அர்ஜுன் நிக்கிறான். ஏன்னா அந்த சங்கம் நல்லா இருக்கிறான், உன் சங்கம் உன் சங்கத்தை கொடுக்குறியா உன் சங்கத்தை கொடுக்குறியான்னு கேட்கிறானா. அந்த ரீதியில இவாலாம் முதலேயே கேட்கிறா இங்க, உன் பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சின்னியமா அந்த சங்கத்தை கொடு, அதனால உன்னை உட்காத்தி வச்சு திரும்பணும். கிருஷ்ணன் எப்படி சொன்னா கோவர்த்தன கிரியைக்கு பூ அப்படி ஆராதனை பண்ணு அரிசின் போயிட்டு தானே உட்காந்துன்னு ஆ எனக்கே எல்லாம் பண்ணு அப்படின்னு தானே. அந்த ரீதியில நோன்பு நூத்தது காத்தியாயினிங்கிறது தெய்வத்துக்கு. இங்க வந்தாலும் அவ மறந்து போட்டான், ஏன்னா பரவஸ்துவான எம்பெருமானே இருக்குச்சே, அவளுக்கு அந்தரியாமிய அந்தர்கதனா இருந்து அந்தரியாமியா இருந்து காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய எம்பெருமானே நேரம் வந்திருக்குச்சே, யாராவது கீழே இருக்கிறவளை கொண்டாடுவாளா, அதனால இவனை உட்காந்து வச்சு திரும்ப என்ன பண்ணுவானா. அதுக்காக அந்த கேட்கறான போல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முருகன் பெருசா இருக்கும் பாஞ்ச சன்னியும் அதை கொடுறான்னு கேட்டாலாம். அவன் பக்கியன் நேரத்தை என்ன ஒன்ன ஒன்னா கேட்க ஆரம்பிச்சுட்டா, அதுவும் என்ன ஏன் வஸ்துவை கேட்கறாளே எப்படி அப்படின்னு. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு எனவே, இதுவும் பத்தலையும் அவளுக்கு இந்த மாதிரி இன்னும் என்னங்க சங்கம் இருக்கோ எனக்கு திரட்டி கொண்டு வந்து கொடு, உங்களுக்கு போனா போறதுன்னு காரியத்துக்கு நாயகனா வந்து உட்கார்ந்துட்டா. ஏற்கனவே வரலட்சுமி பூஜையில பார்த்தோமோ நான் வரலட்சுமி இதும்போது என்ன விரதத்தும் போது ஆத்துக்காருக்கா பண்ணும் ஆத்துக்கார் பண்றச்சே, அன்னைக்கு நோன்பு கிடைக்கும் குழக்கட்ட கிடைக்கும்னு ஒரு ஆசையினாலே உட்காந்துட்டு இருப்பான். என்ன பண்றது ஆமா அன்னைக்கு பார்த்து என்ன போங்க வாழை மரத்தை வாங்கிட்டு வாங்க கடக்கு வீதியில் வச்சிருந்துப்பான், கண் நல்ல கண்ணா பார்த்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரு. உங்களுக்கு நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கா தெரிய வேண்டாமா என்ன வளர்த்துருக்கா உங்க அம்மா அங்க அங்க எங்க என்ன ஆச்சு மாவளைய வாங்கிட்டு வேண்டாம மாவளைக்கா அது போறேண்டி அதுக்காக ஏண்டி எங்க அம்மா வழிக்கிற காதங்காத்தால கொள்ளையில இருக்கா காதல விழுந்தானா நான் இன்னைக்கு சுர்க்கமே நரகமாகும். இன்னைக்கு ஆசைப்பட்டேன் நிறைய சாப்பிடலாத ஆசைப்பட்டேன், இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நான் மத்தனமா மாட்டிக்கணுமே, அதெல்லாம் ரொம்ப தான் பெருசு உங்க அம்மையா அம்மா உங்க அம்மாவை பொறுத்து அப்படின்பாலாம். அந்த ரீதியில இங்க என்ன பண்ற ஒரு சங்கு பொத்தலையும் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரு என்னீங்களா. உங்களுக்கு இருக்க கொழுப்ப பாருங்க, நீங்க சொன்னேலேன்னு காவேரி கறிக்கு யமுன கறிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன், இப்ப நான் அத்தை கொண்டா இதை கொண்டாங்கிறாளே, நான் யாரையும் வேற அழிச்சுன்னு இல்ல வேலைக்காராவில் அழிச்சுன்னு இல்ல, ஏன்னா இத்தனை பொம்னாட்டிகள் வச்சா அவன்லாம் எங்க கலாட்டா பண்ணா என்ன பண்றது, இவன் ஒருத்தன் தான் கலாட்டா பண்ணலாம், இவனுக்கு தான் ஏக சக்கராதி சக்கராதிபதி, அதனால இவனை தவிர வேற யாரும் இங்க சீண்டப்படாது வம்பு இழுக்கப்படாது, அதனால யாரையும் அழிச்சுன்னு இல்ல துணைக்கு, இதுதான் பொண்ணுகள் இருக்காளே பாத்துக்கலான்னு. இத்தனை பொண்ணுகள்கிட்ட போய் நம்பி இதுக்கு தான் பொண்ணுகள் பின்னாடி நம்பி போகக்கூடாதுங்கிறது. என்னாச்சு போனா போனா எல்லாத்தையும் முடிங்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு சங்கம் போராது போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனே சால பெரும்பறையே பல்லா அண்டி செய்ப்பாரே. சால பெரும்பறையே ஏண்டியம்மா கேட்கறது கேட்கறாங்க எல்லாம் பெருசா கேட்கறாங்க, உங்க மனசு நல்லா இருக்கு புரியுறது இல்லைங்கிற, நான் இப்ப சால பெரும்பறைக்கு எங்க போறது, ஏன் வந்தா ராஜாவாச்சே அவன் எல்லாம் நிறைய அந்த பறையெல்லாம் இருக்குமே பெருசா அப்படின்னு கேக்குறாளா. இல்ல இல்ல இது யார் வச்சுட்டு இருக்கான்னா அந்த கரடியா வந்தன யாருன்னா அது ஜாம்பவான். ஜாம்பவான் என்ன பண்ற மூணு யுகமா இருக்கார் ஜாம்பவான், ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அங்கேயும் இருக்காராம். அந்த எம்பெருமான் விஸ்வரூபம் எடுக்கச்சே ஓங்கி உலகலந்த உத்தமனா அப்படி இருக்கச்சே என்ன பண்றானா இந்த பெரிய பறையை எடுத்து தட்டின்றே எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்துட்டான், எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்துட்டான், அவனுக்கு மங்களம் முகம். முதன் முதல்ல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினவர் ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் சுத்தி சுத்தி வந்து கொண்டாடினாரான். ஆஹா, எம்பெருமான் எப்படி விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கா பாருங்கோ, எல்லாரும் பாருங்கோ, தான் ஒன்றி சேவிச்சா போறலையா, எல்லாரும் சேவிக்கணுமா, சுத்தி சுத்தி வரான் ஆசையோட ஆசையோட, எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு பாருங்க பாருங்க பாருங்கன்னு அந்த சால பெரும்பரிய மூணு யமோ வச்சிருந்திருந்தார். ராமாவதத்திலையும் இருந்தார், கிருஷ்ணாவதத்திலையும் இருந்தார். இப்பதான் கிருஷ்ணன் கேட்கிறான், சால பெரும்பரையே இதான் ஏற்கனவே போய் ஜாம்பவதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, எங்கடி சொல்றேங்க, இன்னும் 16 வயசு எனக்கு ஆகல, நானும் வெளியே போல உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் மதுராவுக்கு போனாதான் நடக்கும். ஓ அப்படியா, யாரோ எழுதி வச்சுட்டாள முன்னாடியே, வியாசர் முன்னாடியே பாவத்தை எழுதிட்டார் போல் இருக்கு, இவாளுக்குலாம் கதை தெரிஞ்சுருது. சால பெரும்பரையே, ஓஹோ அப்ப ஏற்பட்ட பரம்பரை பெரிய பற வேணுமா அப்படின்னு கேட்கிறாராம். பல்லாண்டி சைப்பாரு அறக்கூத்த அப்படிங்கிற என்னன்னா, ராஜாஜி ராஜா ராஜமாதண்ட ராஜகுலதர் ராஜா, அப்படி ராஜா வந்து ராஜ்யசபையில ஏழுவான், உள்ள வரச்சியே இந்த மாதிரி விருது சொல்லுவார், அப்புறம் உட்கார்ற வரையும் சொல்லணும், உட்கார்ந்து விட்டு ஒரு விருது சொல்லணும், ரெண்டு விதமா இருப்பாளாண்டி. பல்லாண்டி சைப்பாரு அதெல்லாம் புளூரல்ல கேட்கறா, ஒத்தரல்ல நிறைய வேணுமா, எதுக்குன்னா முன்னாடி கோஷி போறாலும்னா இந்த கோஷிக்கு பல்லாண்டி சேவிச்சுன்னு முன்னாடி தொடக்கத்துல பிரபந்த தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டு குடுகுன்னு கேட்கறான். இப்ப ஏற்பட்டது சன்னதி பாருங்க, கோல விளக்கு கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள் ஏலோரம்பா வாய், கோல விளக்கு கொடியே விதானமே, இப்படி எங்களுக்கு உன்னதமான ஞான சித்தியை கொடுக்கக்கூடிய விளக்கை தார அப்படின்னு கேட்கிறாளாம். வெறும் விளக்கு இல்ல, ஞான சித்தியை கொடுக்கக்கூடிய விளக்கத்தான் கேட்கிறாளாம். கோல விளக்கு கொடியே விதானமே, அப்படி கருத்மான் உள்ள அந்த குடிய குடு, அந்த பாரத போர்ல என்ன பண்ணனி ஆஞ்சனியின் சிறுவதிரு சிறியதிரு எடுத்துன்னு போன அந்த மாதிரி ரெண்டு கொடியும் எங்களுக்கு கொடு, ரெண்டு கொடியும் எடுத்துட்டு முன்னாடி நாங்க அனுபவிச்சு அப்படி அணிவகுத்து போனோமா. கொடியே விதானமே, திருமலையப்பனுக்கு உற்சவம் பிரம்மோத்சவம் நடக்குது. இந்த பிரம்மோத்சவ பத்ததியில எஸ்விபிசியில நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எஸ்விபிசி பண்ற ஒரு பெரிய கைங்கர் என்னன்னா, உற்சவம் முழுக்க காண்பிக்கிறா நமக்கு சுகதம் இருக்கோ இல்லையோ, நேர போய் சேவிக்க முடியாது. நேர போய் சேவிக்கலன்னா இங்க டிவி முன்னாடி உட்கார்ந்தாவே போதும், எம்பெருமான் எந்த காரணம்ல ஏழ்றாரு, எவ்வளவு விதமா ஏழ்றாரு, நேர போனா கூட அவ்வளவு திருஷ்டி கிடைக்காது, அவ்வளவு எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கிட்டக்க வந்து இப்படி வசதியா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கு என்ன இருக்கு, எம்பெருமானுக்கு முன்னாடி வரிசையா எல்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கொடியே விதானமே இப்படி கூரையோட இருக்குமா விதானங்கிறது, ஒரு 8 பேர் தூக்கி போயிட்டு இருப்பா. ஏன்னா எம்பெருமானுக்கு எங்கேயான நடுவுல ஒரு இடத்துல எழுந்திருக்கணும் அப்படின்னா அந்த சமயத்துல ஆயக்கால் போற சமயத்துல உடனே அந்த விதானம் வந்து நின்றுடும். ஏன்னா மேலேந்து காத்து படக்கூடாதான், இந்த வெயில் படக்கூடாது என்பதற்காக. ரங்கநாதனுக்கு பார்த்தோம்னா முன்னாடி ஒரு தர மாதிரி கொண்டு வருவான் எம்பெருமானுக்கு, அந்த சூரியனோட ஒரு துளி கிரணங்கள் கூட எம்பெருமான் நம்பெருமான விழாது. அது மாதிரி கொடியே விதானமே தனக்கு கேட்கிற அவசியம், ஆலின் நிலையாய் அருளேலோரம்பாவாய், இத்தனை கேட்டால கன்னி பெண்கள் கல்யாண நேரத்துக்கு முன்னாடி சந்தான பிராப்தியை கேட்கிறா பாருங்க, ஆலின் நிலையாய் அருளேலோரம்பாவாய். அப்படி இப்படி எல்லாம் ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத, குழந்தைய அப்படி அடக்கமா இரு, அப்பதான் எங்க விரதம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறா. என்ன இது வம்பா போச்சு, என் சிதியே மாத்திரையில. ஆமா, ஆலின் நிலையாய், அதுவும் என்ன பாரகல் என்று பரிபவன் செய்யல் பண்டொருநாள் ஆளின் நிலை வந்த சிறு கணவன் ஆழ்வார் காமிச்சு கொடுத்துருக்கார், எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அங்குலிய பிரதானம் கூட இல்ல, அதை விட சின்னதான். ஏன்னா இவ்வளவுதான் இருக்கும் ஆள், இல்ல ஆளல இவ்வளவுதான் இருக்கும், ஜாஸ்தியா இருக்காது, ஒரு கையகலம் கூட இருக்காது ஆளல, அதுக்குள்ள குழந்தை வடிவில் இருக்கணுமா. ஆஹா, மறுபடியும் வேணா பிரளயத்தை உண்டு பண்ணி சிருஷ்டி எல்லாம் இவாளும் சிருஷ்டி சிதி எல்லாம் பாக்கணும் போல் இருக்கு இவாளுக்கு, லயத்தை பாக்கணும் போல் இருக்கு இவாளுக்கு, என்ன இவ்வளவு ஞானம் வந்துருத்த இவாளுக்கு, நோன்பு நூக்க போய் அப்படின்னு. ஆமாண்டாப்பா, எங்களுக்கு அந்த ஸ்திதி தான் வேணும், அந்த ஞானம் தான் வேணும், உன்னையே அறுத்தித்து வந்தோம். அதுக்குதான் என்னன்னா, நாங்க எல்லாமே பெருசா கேட்போம், இப்ப வந்து சின்னதா கேட்டிருக்கீங்களா, இந்த சின்னதுதான் மகத்துக்கெல்லாம் காரணமானது அப்படின்னு சொல்றானா அந்த ரீதியில. ஆலின் நிலையாய் அருளே எலோரம்பாவாய், மாலே மணிவண்ணா மார்கள் நீராடுவான். ஆசுத அப்படி சம்ரக்ஷணத்துல எம்பெருமான் அப்படி வியாமோகத்தோட இருப்பானாம் எம்பெருமான். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி, பொய்ச்சூதில் தோற்ற புறையுடர் மன்னக்காய் பிரம்மா என்ன பண்றான், பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடன் என்ன தர்மமா அனுஷ்டானம் பண்ணாலும் சூதேங்கிறது பொய் தான், சூது விளையாடுங்கிறத ஏமாத்துறது தான், அதுலயும் பொய்ச்சூதான். ஆழ்வாச காமிச்சு கொடுக்கிறாரு, அதுலயும் காமிச்சு கொடுக்காரு. சகுனியை வச்சுன்னு பண்ண இந்த அசர்களுக்கு தெரியல, கிருஷ்ணா நீயே அந்த சொக்காட்டான ஆறுன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாமா, இவ்வளவு கஷ்டம் வராம இருந்திருக்குமா, ஆழ்வார் அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றான். பொய்ச்சூதில் தோற்ற பொறையோட மன்னக்காய் மெய்ச்சூதி சங்கம் எடுத்தான் அப்பிரி எம்பெருமான். அந்த சங்கம் எடுத்தானே எப்பேற்பட்ட சங்கம்னா வயத்த கதி கலங்குமா, அப்பேற்பட்டதான சங்கத்தை இங்க ஏந்தி கேக்குறங்க அப்படின்னா, அதிகால வேலை துஷ்ட ஜனங்கள்லாம் துஷ்ட ஜந்துக்கள்லாம் நடமாடுற வேலை, இந்த சங்கத்தை ஊதினேன்னா இந்த துஷ்ட ஜந்துக்கள்லாம் ஓடி போயிடும், நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஆசாசியா. நம்ம குழந்தை என்ன பண்ணும், கொள்ளைக்கு போனோம்னா துணைக்குவா, பாத்ரூம் போனோம்னா துணைக்குவா, ஏண்டா எல்லாம் ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னா துணைக்குவா அப்படிங்க பாத்ரூம் போறதுக்கு, அது பாத்ரூம் போறவரை நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கணும் குழந்தை, இது குழந்தையோட சுபாவம் அது. அந்த மாதிரி இங்க என்ன பண்ற, இவாளும் தாங்காரியம் ஆகிறதுக்காக பெரிய சங்கம் வேணுமா, என்னன்னா போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனேயே இல்ல, இல்ல எங்களுக்கு முதல் சங்கம் நீ வச்சுட்டு இருக்கியே, உன்னுடைய இந்த பாஞ்சஜன்யங்கிற பெரிய சங்கம் முதல்ல கொடு, அப்ப அதெல்லாம் இது கேட்க போறாள் பாப்போம். மெய்ச்சூதி சங்கம் எடுத்தான் அப்படி எம்பெருமான் இந்த சங்கத்தை கொடுத்தானான். கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் ஆலமா மரத்தின் நிலமேலு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் அப்படி எம்பெருமான். பைய உயோக தொயில் கொண்ட பரம்பரன் எல்லா அவதாரங்களுக்கும் வித்து இந்த திருப்பார்க்கடல் எம்பெருமான நேரடியா திருஷ்டியில சேவிக்க முடியாதுங்கிற தாபத்தினால இந்த ஸ்திதியை கேட்கிறாளாம். ஆளிநிலை வளர்ந்த செருக்கணவனவன் அப்படி கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவந்தானேன் அப்படி ஆனாழ்வார் அப்படி மனசு கசிந்துருகி படுற எம்பெருமான் மேல. கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் யாருன்னா அந்த கிருஷ்ணன் தான் இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்கிறாளாம். அந்த ஞானத்துல வந்துருத்தான் இவாளுக்கு, ஹே கிருஷ்ணா நீதான ரங்கநாதன், அந்த ரங்க விபூதியில இருக்க ஸ்திதியை எங்களுக்கு இங்க காமியும் கேட்கிறாளாம். அப்படி கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின்லையாய் சால பெரும்பரையே பல்லான் திசைப்பாரே. புறப்பாடு ஆகும்போது அந்த எம்பெருமான் புறப்பாட்டுக்கு முன்னாடி பறையனுங்கிற வாத்தியம் வந்துருக்கும், அப்படி நகராங்கிறதாக அதுக்கு பெயர். அது என்னன்னா வாசிக்குங்கள், இங்க பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு தான் சத்தம் கேட்கும், ஆனா எவ்வளவு தூரம் இருக்காலும் குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் தூரம்னா அந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சத்தம் கேட்கும். நகரா வாசிக்கிறாங்க தெரியும், பெருமாள் புறப்பாடு ஆரம்பிச்சுடுத்து எந்த ஸ்திதி எங்க ஏழு இருக்கார் அந்த துணியை வச்சு சொல்லுவாள், இந்த வீதியில எந்த இடத்துல ஏழுறாங்கிறது அந்த துணியை கேட்டு சொல்லலாம், சத்தத்தோட அந்த வைப்ரேஷன் சொல்றாலும். நான் அந்த காலத்துல அவளை ஞானம் இருந்தது நமக்கு, இங்கேருந்து அந்த கொடியில் இருக்கிறது காவல வெளில சவுண்ட் என்ன பெருசா வை டிவி என்ன சவுண்டை பெருசு பண்ணி பெருசு பண்ணி எல்லாம் போச்சு நமக்கு இங்க காது, இங்கேருந்து அவ்வளவு தூரம் காது கேட்டதே 10 கிலோமீட்டர் கண் பார்வை எங்கேயோ தெருக்கோடியில வரக்கணும் உத்து பார்ப்பாளாம். இப்ப என்னன்னா கண்ணாடி போட்டு பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது தெருக்கோடியில வரவா யாருன்னு. அந்த ரீதியில போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுனவே திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கங்கள்லாம் வேணும் கேட்கிறாளாம். ஆழ்வார் திருநகரி என்பதான நவ திருப்பதிங்கிற திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்கள்ல இந்த அளவுக்கும் சங்கத்தை அப்படி ஊதிதான் எம்பெருமானை எழுப்புவா பள்ளி எழுப்புவா. ரங்கநாதனுக்கும் இன்னைக்கு திருவாராதன கிரமம் ஆரம்பிப்பதற்கு பள்ளி எழுச்சி எந்த காரியக்கிரமம் ஆரம்பிப்பதற்கு முன்னும் சங்கு உண்டு அவனுக்கு. இந்த ரீதியில் இப்ப வேற சமாச்சாரம் சங்குதிட்டான்ருவான், சங்குதிட்டான்னா அவள்தான் எல்லாருக்கும் புரியும், வேற ஒன்னே சொல்ல வேண்டாம். ஆனா அந்த காலத்துல சங்குதுங்கிறது மங்களமான சொல், எப்படி நாற்றம் துழாய்மடி நாராயணன்ங்கிற மாதிரி நாற்றம் நாவா, இங்க நாற்றம் வேற மாதிரி இருக்கு. அந்த ரீதியில போல்வன சங்கங்கள் போ அந்த மாதிரி சங்கங்கள்லாம் வேணும் கேட்கிறான். ஏன்னா தெய்வீக பக்தி இருக்கும், அந்த ரீதியிலேருந்து பிரணவாகாரம் வெளியும், சங்கத்திலேருந்து பிரணவாகாரங்கிறது வெளியே வெளிப்படும். அதனாலதான் கண்ட சேவிக்கிறது, கண்டையில பிரணவாகாரம் இருக்கு, அதனாலதான் கண்ட சேவிச்சு ஆராதனம் பண்ணுங்கிறது. இதெல்லாம் சேவிச்சோம்னா என்னன்னா துஷ்ட ஜந்துக்கள் இல்ல துஷ்ட அந்த தேவையில்லாத தேவதாந்திரங்கள்லாம் சிலதெல்லாம் அப்படி உலாவிண்டே இருக்கும் பகல் போகுதுல, அது சந்தி வேலை எல்லாம் உலகும் நிச்சயமா. என்னன்னா உச்சி கால வேலை விடியற்கால வேலை ச சாயங்காலம் பொழுது சாயிற வேலை இந்த வேலையில. இந்த வேலையில அதனால தான் கர்ப்பிணி பெண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது, சின்னவாள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் தான். ரொம்ப சின்னவாள்லாம் அதுவும் கன்னி பெண் தரல சமயத்தில் இருக்குன்னு அனுப்ப மாட்டான் அந்த மாதிரி. ஏன்னா அந்த தெய்வ தேவதாந்தர்களுக்கு தெரியாது, தான் ரோட்ல வந்துன்னு இருக்கும், எதுக்க வந்தான்னா அதுக்கு அப்படி நம்ம நமக்கு ஒரு மூடுன்னு ஒரு வச்சுட்டு இருக்கோமோ, நம்மளும் நம்மளும் வச்சுட்டு இருக்கோமே. என்னென்ன எனக்கு இப்ப மூடு சரியில்லை, ஏண்டா ஏண்டா போலாமா, எங்கேயா வெளியே போலாமா, எனக்கு இப்ப மூடு சரியில்லை வரல, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, எங்கேயா வெளியே சும்மா வரல, சும்மா இருடி எனக்கு மூடே சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். ஆமா நீங்களும் உங்க காரியமும் நாளைக்கு காத்திலேருந்து ஆஃபீஸ் போடுவீர்கள், ஒரு வாரம் சரியா போச்சு, திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், உங்க பிறந்த அதுலேருந்து வரப்போறா எல்லாரும் கொட்டை அடிக்க போறா, எனக்கு எங்கேயா கொஞ்சமானு என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா பாசம் இருக்காம்பா. ஐயோ சரி பரவாயில்ல, தலை வச்சாலும் பரவாயில்ல, வா வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்பானா. அந்த ரீதியில இந்த சங்கம் வந்து அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும், அந்த நாதமானது வசதியான நாதம், அதனால எம்பெருமானுக்கு இந்த கண்டா நாதம் பண்ணி தான் ஆராதனை பண்ணும். அந்த காலத்துல சங்கூதி தான் பண்றா. சால பெரும்பறையே பல்லாண்டு சிப்பாரே, பல்லாண்டு சிப்பாரே, அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எம்பெருமாளுக்கு ஜீயர்கள்லாம் அப்படி அந்த பிரபந்த சேவக்கார முதல்ல ஆரம்பிப்பா. தொடக்கம் ராமானுஜ தயாபாத்திரன்னு தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டு எம்பெருமானுக்கு முதல் பாசுரமாக பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பெரியாழ்வோட பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அப்படி எம்பெருமான குளிர்வித்து அதுக்கப்புறம் உற்சவாதி காய்ச்சின்னு போவாலாம். அந்த ரீதியில ஏன்னா திருஷ்டி பட்டுடக்கூடாது அவனுக்குங்கிற அந்த மல்லாண்டு மங்களத்தை பேசலாம். கொடியே விதானமே கேட்கறான். இந்த கொடி விதானம்லாம் எதுக்கு கேட்டேன் நீங்க அப்படின்னா, இந்த உற்சவத்துல போச்சே பனி பனி பெய்யும், இல்லாட்டி வெயில் கிரணங்கள்லாம் வரும், அதெல்லாம் உன் மேல படாம இருக்கணும் அப்படிங்கிறாலாம். அந்த ரீதியில கொடியே விதானமே வடிவேல் தடங்கன் மனப்பின்னை மனப்பின்னை மணாலன் நெடியானுரை சோழ சோலைகள் திருநாவாய் அடியேனுக்கு பெருநாள் எவைகளோ அழ சதிக்கிற திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்துல வடிவேல் தடங்கன் மடப்பின்னை பின்னை மணாலன்னு இந்த ஆண்டாளோட நாயகனை தான் அங்க கூப்பிடுறாளாம் சுவாமி அழுவார். என்னன்னா பின்னை மணாலன் நெடியானுரை சோலைகள் திருநாவாய், சோலைகள்லாம் அப்படி பூத்து கொழுங்கிறது, அப்பேற்பட்டதான திருநாவாயில இருக்க எம்பெருமானே வெளியவான்னு கேட்கிறான். எப்படி வெளியவா அப்படின்னா விதானத்தோட வெளியவா. அது விதானத்துல எம்பெருமான சேவிக்கிறது கொள்ள அழகு, மலையப்பன தேவனை சேவிக்கணும் விதானத்துக்குள்ள ஏழுவான் அப்படி ரொம்ப சங்கு சக்கர கதாதரியா, அவனே அழகு, எல்லளவு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகு எம்பெருமான், அந்த அழகுல இப்படி சேவிக்கணும் அவனை. ஆலின் நிலையாய் அருளேரம்பாவாய், எப்படி சேவிக்கணும் அப்படின்னா மாலையே செய்யும் மலாலனை எம்பெருமான் என்ன பண்றானா, ஆசிரிதம் ஜன சம்ரட்சகனா இருக்கான் எம்பெருமான். மணிவண்ணா மணிவண்ணான்னு அழைக்கிறான், மாலே மணிவண்ணா, ஆசிரிதத்துக்கு ஊற்றம் இருக்கிறதுனால அந்த ஊற்றமானது ஜொலிக்கிறதா தேஜஸ்ல எம்பெருமானோட திருப்படி அப்படி திருமுகத்துல. பத்திருக்கும் பனிமரால் பாவை பனிமரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் திருவள்ளுவர் எம்பெருமான் எவ்வளவு கடந்தானே என்பதாக எம்பெருமான் வீரராகவன் என்பதான திருநாகம். ஆனா பார்த்தோம்னா கிருஷ்ண சாநித்தியம் ஏறிட்டு இருப்பான். என்னன்னா எவ்வளோ நகைகள் எவ்வளோ நகைகள், அதுவும் ஐஷிங்கர்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அவ வந்து தெய்வமா மகாவிஷ்ணுவா இல்ல மகாலட்சுமியான்னு தெரியாது. கூட சீதேவி பூதேவரான இல்ல மூன்று தேவிகளா ஏழ்றா போல் இருக்கு, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூன்று தேவிகளா ஏழ்றா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அவனோட சுரூபம் திருவம மண்டலத்துல சேவிச்சோம்னா பாருங்க என்ன தெரியும், திருவம மண்டல பார்த்தேன்னா இந்த குழந்தை பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறு கணவனவன் அப்படி கிருஷ்ண சாநித்தியமே ஏறிட்டு இருக்கான் எம்பெருமான். அப்படி ராகவன்னா இப்படி இருக்கணும், அப்படி தனுத்தாரியா இருக்கணும், தெல்லையவலானத்துல போய் சேவிக்கணும், வடுவூர்ல போய் சேவிக்கணும், வடு ஆனா வடுவுலையும் சேவிக்கப்படாது. வடுவுல ஏன் சேவிக்கப்படாது அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்காங்க மன்னார்குடியான், இந்த மன்னார்குடியான் திருடி இங்க வந்துட்டான், மன்னார்குடியான திருவுருவை திருடிந்து இங்க வந்துட்டான், அது எல்ல அளவு சந்தேகமும் இல்லை. ஏன்னா பாருங்க உங்களுக்கு சேவிச்சோம்னா வெறும்னு புறப்பாட்டுல சேவிங்க, புறப்பாட்டுல சேவிச்சோம்னா மன்னார்குடியான் ஏழ்றானா வடுவூர்காரன் ஏழ்றானா தெரியாது. இந்த பக்கத்துல திருவமண்டலம் பட்டர்கள் இல்ல நமக்கு தெரிஞ்சவா யாரும் நாலு பேர் இருந்தா ஓஹோ ஹோஹோ இல்ல பக்கத்துல அந்த தனுர பக்கத்துல வச்சிருந்தா, ஓ இவர் வடுவூர்ராமன். ரெண்டு பேரையும் பக்கத்துல நிறுத்தி வச்சோம்னா யாரு என்னன்னே தெரியாது. அந்த ஒய்யாரமா நின்று இருக்க அளவு என்ன, இவன் பசுக்கண்ணுக்கா நின்று இருக்கான், இவனுக்கு என்ன கொழுப்பு, தனுர் தானே வச்சிருக்கான், நன்னா நிக்கலாமோ, அப்படி இல்ல, இவனு இப்படி கை வச்சிருந்து அப்படி உட்கார்ந்து இருக்கான் ஜம்முன்னு. இந்த பக்கத்துல சீத ஒத்தி இருக்கிறதுனால காமிச்சு கொடுக்குறது, இவன் தான் ராமன், இவன் தான் ராமன், இவன் தான் ராமன். ஏன்னா அங்க ரெண்டு கேட்க வேண்டாம், ருக்மிணி சத்யபாமா, அந்த லோலு நன்னா தெரியும் நமக்கு அவஸ்தப்படுறது. அதனால அந்த திருவமண்டலத்துல அந்த வித்தியாசம் தெரியும், யார் அவஸ்தப்படுறா யார் அவஸ்தப்படலன்னு. இது ராகவன் ரொம்ப சௌக்கியமா உட்காந்துருப்பான், அப்படி சின்ன புன் சிரிப்பும்பா. நேற்றைக்கு பார்த்தோம் ஆச்சாரியனுக்கு தூப்பல் குலமணிக்கு நீ தூமுறுமல் கொண்ட முகம் வாழி அப்படின்னு பார்த்தோம். அந்த தூமுறுவல் இருக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கும் தூப்பல் குலமணிக்கு. அது மாதிரி இந்த வடுவூர் ராகவனுக்கும் அப்படி ஒரு பொன் சிரிப்பு. என்ன பக்கத்துல சீதை இருக்காளன்னா என்ன மாதிரி யார் இருக்க முடியும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு யார் இருக்க முடியும், அப்படி சுக சௌக்கியமா யாரால என்னால இருக்க முடியும், என்னோட பக்கத்துல என் ஜனனி அப்படி கூட இருக்கா, ஜனனி அந்த ஜனக வத்சலே அப்படின்னு கூப்பிடுறானா அவளை, அப்படி அழகா அவளை மடியில உட்காத்தி வச்சுட்டு அப்படி பட்டாபிஷேகத்தும் போது அப்படி தாயார மடியில உட்காத்தி வச்சுட்டு ரொம்ப சௌக்கியமா சுவாமி சேவை சாதிப்பான், அவ்வளவு அழகு. ஆனா ராமனுக்கோட ராமனோட அந்த சிதிய சேவிக்கணும்னா தெல்ல வளாகம் அப்படின்னு சொல்லுவா பக்கத்துலயே. அது என்ன மாரியம்மன் கோயில, மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் பேரு தான் மாரியம்மன் கோயில் தேவதாந்திரம். அங்க போனா என் ராகவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அப்படி சௌக்கியமா இருப்பான், ஜம்முன்னு கம்பீரமா இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான். அந்த மாதிரி ராமன திருவுருவில் இந்த மாதிரி எல்லாம் தான் சேவிக்கணும் வசத்தியா. அந்த ரீதியில அந்தரத்தில் வாரும் வானோர் நாயகனாய் இன் திறக்கும் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே, அங்க போய் நின்று படுத்துட்டான். ஏன்னா நடந்த கால்கள் நொந்தவோன்னு கேட்டாரோன்னு திருமஷி ஆழ்வார், அதனால அங்க போய் சயனமாய் இவனுக்கு. எம்பெருமான் திருவாரூரத்துக்கு ஏன் ஆராதனத்துக்கு மணி வச்சுருக்கோம்னா சாதிக்கிறானா, அஞ்சன வண்ணனை பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. இந்த மணி என்னன்னா, மணி என்ன பண்ணும், மணியோட ஸ்திதி என்ன, எடுத்து கையில எடுத்துனானா, இப்படி ஆட்டினானா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இடத்துல அடிக்கும், இல்ல இப்படி ஆட்டினானா ஒரு தர அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆராதனத்துக்கு தகுந்த மாதிரி அவ ஆட்டுவா, இவ ஆட்டு வைப்பதற்கு தகுந்த மாதிரி அந்த மணியும் தன்னுடைய செயலை செய்யுமா. அது மாதிரிதான் சுவாமி தேசிகன் தான் கண்டாவதாரமா எழுதினார். ஏன் எழுதினார்னா, நம்ம எப்படிலாம் ஆட்டி வைக்கிறோமோ அப்படிலாம் ஆச்சாரிய ஸ்திதி எப்படி பாஷ்யக்கார மாதிரி இருக்கணும், நேர வந்து ஒழுங்கா சேவி இல்லைன்னா சீருவார், ஆதிசேஷனா உஷ்ணு சீருவார். ஆனா எம் கண்ட தேசிகன் அப்படி இல்லை. என்னன்னா யார் எப்படி ஆட்டி வைத்தாலும் சரி எல்லாம் சொல்லுவா, சீரண்டு தோப்பல் திரவேன் கடமுடையான் பாருன சொன்ன பழமொழியில் ஓரண்டு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாருக்கு வானேரப்போ மூலம் வாழ்வு. இந்த சுவாமி எங்க போனாலும் இதையே சொல்றேன். இதை சொல்லி என்னன்னா ஒரே ஒரு பாசகத்தை சொல்ல போதும், ஒரே ஒரு பாசகத்தை சொல்ல போதும், அதையும் கேட்டு இருக்கான் எம்பெருமான். சுவாமி தேசிகன் ஐயோ அவர் சொல்லிட்டாரே அதை பூர்த்தி பண்ணணுமே. இன்னொருத்த சொல்ல, இந்த முழு சுதர்சனாஷ்டிரம் முழுசுன்னு சொன்னேன்னா எல்லா தொல்லையும் போயிடும். அப்படியா, சரி அப்படியே ஆகட்டும். பெருமாள் எந்த காரியம் பண்றதில்ல. எப்படி திரௌபதிக்கு அந்த வஸ்திராபத்தும் போது கோவிந்தான்னு கூப்பிட்டாலும், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் அந்த சப்தம் ஓடி இருந்துருத்தான் இவனுக்கு முன்னாடி. இவன் எங்க ருக்மிணிகிட்ட உட்காந்து சலாபம் பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த ஸ்தீதியில என்னைக்கு கிளம்பி வருது, ஐயோ கூட்டுட்டாலே என் பேர் கட்டி போயிருமே, இவன் பேர் இல்லாது என் பேர் கட்டி போயிருமேன்னு இந்த கோவிந்தாங்கிற திருநாம ஓடி வந்துட்டாங்க. அங்க வந்து சேலையை கொடுத்துட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணா, ருக்மிணி இப்படி உதறி தள்ளனு என்ன என்ன இல்ல இல்ல ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வரேன், உன் நாத்தனார் கூப்பிடுற தொலைச்சு கட்டிடுவா, என்ன விட்டுடு, நான் கிளம்பிட்டேன் இப்பயே கிளம்பிட்டான். ஓ நாத்தனாரா, அப்ப போயிட்டு வாங்க, உடனே போயிட்டு வாங்க. நாத்தனார்னா என்லயே ஒண்ணு ஏண்டா, நல்ல பேர் எடுத்துக்கணும் நல்ல நாத்தனார்ட்ட, அதனால போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். இவன் உழுகிண்டு சாதனம் போய் ஜன்னல் எட்டி பாக்குறான், ஜன்னல் வைக்கிட்டா இன்னொரு ஜன்னல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. என்னடா அது, நம்ம ஒரு ஜன்னல் பார்த்தோம்னா இன்னொரு ஜன்னல இருந்து யாரு வர்ற, அந்த பக்கம் போய்ட்டு அங்க ஒரு கிருஷ்ணன் நின்று இருக்கான். சுவாமி சுவாமி அப்படிங்கிறார். என்ன சுவாமி காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீர். இல்ல அடி என் பேரு தான் கிருஷ்ணன், என்னதான் நந்தகோபத்துல எங்க தாயார் யசோதா வளர்த்தார். அப்படியா அப்படியா, கண்ணாடி கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறான். இது ரொம்ப போச்சு, கண்ணாடி பாக்குறான், நேரம் போய் கண்ணாடி எட்டி பாக்குறான். பார்த்தா கண்ணங்கரே இருக்கான், இவன் செக்கச்சவே இருக்கான். அது நமக்கே சந்தேகமா இருக்கு. அப்ப அவங்க கிருஷ்ணனா நம்ம கிருஷ்ணனா அங்கிருந்து திருப்பி கேட்கறான், சுவாமி நீர் யாரு? உம்ம தேஜஸ்ங்களும் சும்மா இருக்கும், கொஞ்சம் சும்மா இருக்கும், நீர் பண்ணாத காரியத்தை நான் பண்ணி உட்கார்ந்து இருக்கேன், என்ன வந்து இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறானா. அந்த ரீதியில எம்பெருமான் ஆறாத மணியாக எம்பெருமான் இப்படி சேதனர்கள்லாம் ஆற்றுவிப்பதற்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய மாலே மணிவண்ணா அவன் தான் இந்திரருக்கும் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தான். அவனும் அப்படிதான், ராகவனும் அப்படி மாறிப்பட்டான். ஏன்னா கிருஷ்ணன் உண்டி அந்த பேர் எடுத்து போனா நம்மளும் அந்த பேர் எடுத்துக்க வேண்டாமா? அதனால யார் எப்படி என்ன தை அமாவாசை, அமாவாசைன்னு ஊர்பட்ட கும்பல் வரும், அமாவாசை அமாவாசைக்கு வந்துடும், அமாவாசை தெய்வம் மறுத்து கடைசியில பெரிய பரவி பூதி நாதனா இருந்தவன் அது பூர்த்து அவனுக்கு என்னன்னா அம்மாவாசை தெய்வம், எது என்ன ராமன், அது என்ன திருவள்ளுவர், எல்லோர் திருவள்ளுவர் என்பதான ஒரு சேத்திரம் இருக்கு, அங்க போங்க எல்லா வியாதியும் போகும். அவன் பார்த்தாவே வியாதி தீக்கிற வைத்திய மாதிரி ஆகிப்பட்டான். அதுவும் என்னன்னா அம்மாவாசைக்கு எப்பேற்பட்டது, ஆனா புதுக்கரனை ஒழுங்கா பண்ணினவன், ஜடாயுக்கு பண்ணவன், அந்த ரீதியில அவெல்லாம் போய் ஆசிரிக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ஆசிரித வசனன். அந்த மாதிரி எம்பெருமான் மேலையா செய்வனகள் வேண்டு வன கேட்டியல் என்ன பண்ண மேலையா அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு அத்தி அப்படி எம்பெருமானுக்கு பக்திய அப்படி பகவதர்ப்பணம் பண்ணாலும் அந்த ரீதியில உபாசனை பண்ணி அந்த ரீதி எங்க காமிச்சு கொடுக்கறா தாயார், நாங்கெல்லாம் இப்படி ஆராதனம் பண்ணணும், அதுக்காக நீ இறங்கி வா அப்படிங்கிறாளாம். கேட்கறான் திருப்பி எம்பெருமான் கிருஷ்ணன், திருப்பி திருப்பி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன மேலையா செய்வனகள் சொன்னேயே, திருப்பி அதுக்கு ஒரு திருஷாந்தத்தை சொல்லுங்கிறாளாம். பகுனாம் ஜென்மனம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, எம்பெருமானே நீயே தான் சொன்ன கீதையில, நான் சின்ன வயசுக்காரனா இருக்கேனே சொல்ல போற, இதான் தான் சொன்னதுக்கு இரு அப்படிங்கிறாளாம். இந்த மாதிரி வாசுதேவ சமாத்மா இதி துர்லபக, இந்த உலகத்துல அப்பேற்பட்டதான நீ வாசுதேவன் தான், பரவாசுதேவன் தான், உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே தொழுது வந்தோம், அதனால இந்த உபாயம் உபயேயம் என்பதான இந்த பாசுரத்துல காமிச்சு கொடுக்கிறான். இரண்டும் நீ, உபாயம் பண்ணி கொடுக்க வேண்டியது நீ, உபேயமான வஸ்துவும் நீங்க இந்த பாசுரத்தினால காமிச்சு கொடுக்கிறாராம். போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடனேவேன்னு இந்த சங்கங்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்கிற ஸ்திதி பிரணவஸ்வரூபம் ஆச்சாரிய முகமாக இப்படி திருவஷ்டாசனம் என்பதாக அந்த பத்ததியெல்லாம் அப்படி நன்றாக உபதேசம் பண்ணிக்கொண்டு அதை ஸ்திரப்படுத்தி நாம் தரித்து கொண்டோமானால் மகோன்னதமான ஸ்திதியை அடையலாம் என்பதாக காமித்து கொடுக்கிறாளாம். அந்த ரீதியில கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரும் சம்மானம் நாடுபோகும் வசனால் நன்றாக சுடகமே தோல்வழியே தோடைய செவிப்பூவே பாடகமே இன்றைய பல்கலம் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சொரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய். வசதியான பத்ததி, கிருஷ்ண சாநித்தியமான நிறைய கதை கேட்டுருந்தோம். இந்த எம்பெருமான சேவிக்குங்கள் கிருஷ்ணன் பரதத்துவங்கிறதுக்கு ஒரு மகரிஷி எழுந்தார். என்னென்ன அந்த கதையை நிச்சயம் சொல்லியாகணும், முடிச்சா கூட சொல்றேன் கேட்டுங்க கூட அவங்களெல்லாம். அந்த ரீதியில இந்த மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை வந்துருத்து, ஆர்த்தி வந்துருத்து, அதனால எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கிறார். நேரம் வந்துட்டான் சாட்சாத்காரம் சங்கு சக்கர கதாபாணியாக, சுவாமி மகரிஷி உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறானா, எனக்கு மோட்சம் வேணும். அப்பாரா நீ பண்றது தபஸ், உன் தபஸ் சித்தி ஆகணும், அப்ப என் தபஸ் பழிச்சுதானே பண்ணி என் முன்னாடி சாட்சிகாரமாகிறேன், இப்படி சாட்சாத்காரமானது அதனாலதானே, அப்படிதான் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா நீ இதுக்கு பரநியாசம் பண்ணிட்டு இருக்க, பரசமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க, இந்த பிரபத்தி பலிக்கணும் என்பதற்காக, இந்த பக்தி பலிக்கணும் என்பதற்காக பிரபத்தி பண்ணி கொண்டிருக்கிறாய், அத நான் எப்படி மீற முடியும்? நீ தானே பண்ணிட்டு இருக்க, அந்த சத்தியத்தை நான் மீறமாட்டேனே, பெரிய சத்திய சொரு பண்ணுவான், சத்தியத்தை மீறமாட்டேனே அப்படிங்கிறானா எம்பெருமான். அப்ப என்ன பண்றது சொல்லும், வழி சொல்லும் அப்படிங்கிறது, சுவாமி அத்த நீரே கண்டுபிடியும், தீத்தா மாறினா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறானா. உடனே நதிக்கரைக்கு போறார், சரி சரி நீ போயிட்டு வரோம், உங்க எப்படி இது வந்து அடையணும் எனக்கு தெரியும், நீர் போயிட்டு வரோம் அப்படின்னு அவளுக்கு தாரா காமிச்சு அமிச்சுட்டார். நேரம் நதிக்கரைக்கு வர தீத்தா மாறுற நன்னா விதவிதமா சங்கல்பம் பண்ணி தீத்தாமர்ற தீத்தாமன்னா ஏதோ தெரியும் தெரியும் தெரியும் ஒன்றும் தெரியல, உள்ள போய் கீழே உட்காந்துட்டா தபஸுக்கு, அங்க தபஸ் பண்ணா தெரியுங்கிறதுக்காக உட்காந்துட்டே நல்லா ஜலத்தறியில ஜலத்தறி உட்காந்து பார்த்தா இந்த மீன் எல்லாம் வந்து கடிக்கிறது, மீன் எல்லாம் விளையாடுறத பாக்குறாரு. ஆக ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. திடீர்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டார். என்னன்னா இந்த மீன்கள் எப்படி உற்பத்தி ஆறுது, எப்படி அழியிறது அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கறத உட்காந்து பாத்துட்டே இருக்காரு. பாத்துட்டே இருக்கிறதுனால தபஸ் நாலு கணக்கா தபஸ் பண்றாங்க நீரத்துல உட்காந்துட்டு. இந்த விஷயம் இந்த மீன் தனக்குத்தானே சமூகமாயி குட்டிகள் எல்லாம் பெறுகிறது. அப்புறம்தான் தெரிஞ்சுட்ட, ஓஹோ இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல, குட்டிகள் நிறைய இருக்கு, ஆஹா குட்டிகளோட இவ்வளவு சந்தோஷமா போறது அப்படின்னு பார்த்தார். மேல இருந்து பறவை வருது, பட்சி வருது, ஒன்னொன்னா சாட்டு சாட்டு போயிருது. இப்படி யோஜனை பண்றாரு, ஆஹா இத்தனை மீன், ஒரு மீன் இவ்வளவு பல மீன்களாக உருவெடுக்கிறதா, இந்த சித்தாந்தத்தை பார்த்தார், இது நன்னா இருக்கே. அப்ப நம்ம என்ன பண்றது, நமக்கும் நிறைய ஜென்மா பாக்கி இருக்கே எம்பெருமான் சொன்னானே, அப்ப இந்த ஜென்மாவை எப்படி கழிக்கிறது, இதுல இருந்து உத்தி கண்டுபிடிக்கணும், உத்தி கண்டுபிடிக்கணும், உத்து உத்து பார்த்துட்டே இருக்க. பார்த்த உடனே திரும்பி பொறிஞ்சு போச்சு, தானும் மத்சியமா மாறினர், சங்கல்பத்தினால தபஸ்வினால மத்சியமா மாறினர். நூத்து கணக்கான மீனா முட்டை போட்டார், உட்காந்து கிடு கிடு கிடு கிடு கிடு முட்டை போட்டார். அதுக்கும் ஒரு வம்சம், இந்த மாதிரி எவ்வளவு ஜென்மாந்திரங்கள் இருக்கோ அத்தனையும் கணக்கு பண்ணி அத்தனைக்கும் ஒரு மீனா பண்ணிவிட்டார். ஏக தேசத்துல இந்த மீன்கள் எல்லாம் என்னைக்கு செத்து போறதோ, இது கடைசி மீன் என்னைக்கு பரலோகத்துக்கு போறதோ அன்னைக்கு தாராளமா சீக்கிரம் போயிடலாம். இப்ப என்ன வருது, இந்த பிரகிருதி விசேஷம், மீனுக்கான ஆயுசு குறைச்சல், மீனுக்கான ஆயுசு குறைச்சல்ங்கிறது தெரிஞ்சுட்டு, இது என்ன பண்ண முடியும், நம்மள மாதிரி ஜாஸ்தியா இருக்க போறது கிடையாது, ஏதோ சில மாசங்கள் தான் வாழ போறது, சில மாசத்திலேயே கிடைக்கக்கூடியது. இப்படி எம்பெருமான் பிரபத்தி பண்ணத்தினால வந்த ஞானம் எம்பெருமான் காமிச்சு கொடுத்தாலும் அப்படி ஸ்திதிக்கு நித்திய உபதி கேள்நாரம் அந்த ரீதியில கோதா திருவடிகளே சரணம்